الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர்களே, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் பேரருள் பெருங்கிருபையினால் எம்பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உத்தம சஹாபாக்களுடைய வரலாற்று தொடரிலே இதுவரையில் 15 சஹாபிகளுடைய வரலாற்றை நாம் கேட்டு படிப்பினை பெற்றிருக்கின்றோம். இன்றைய தினம் மிக பிரபலமான சஹாபி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக மிக நெருக்கமான சஹாபி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக ஆக்கியதை போன்று இந்த சஹாபியையும் உலகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான காரியத்திற்கு முன்மாதிரியாக முன்னோடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆக்கி வைத்தான். அதுவும் இன்றைய காலகட்டத்திலே மனிதர்கள் சமத்துவம், சகோதரத்துவம், ஏற்றத்தாழ்வு இன்மை என்பதை பற்றியெல்லாம் மணிக்கணக்கிலே பேசக்கூடிய, ஆராய்ச்சி செய்யக்கூடிய, வாதாடக்கூடிய, கருத்தரங்குகள் நடத்தக்கூடிய இந்த காலகட்டத்திலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முதலாக உலகத்திற்கு சமத்துவத்தை காட்டி தருவதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் அடிப்படையாக இருந்த சஹாபி ஹதரத் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். சகோதரர்களே, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தையுடைய பெயர் ரபாஹ். இவர் ஒரு ஹபஷியை சார்ந்தவர், அபிசீனியாவை சார்ந்தவர், அதாவது நீக்ரோ இனத்தை சார்ந்தவர். அது மட்டுமல்ல, மக்காவிலே உமையத் இப்னு கலப் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோலனுக்கு அடிமையாக இருந்தவர் இந்த ரபாஹ் என்பவர். இவர் அடிமையாக இருந்ததினால் இவருக்கு ஹமாமா என்ற ஒரு அடிமை பெண்ணையே திருமணம் செய்து வைக்கின்றார்கள். ஹமாமாவும் ரபாஹும் அடிமையாகவே இருந்து வாழ்க்கை நடத்தியதில் அவர்களுக்கு பிறந்த ஒரு அடிமை குழந்தை தான் பிலால் அவர்கள். இவர்கள் ஒரு அபிசீனிய நாட்டை சார்ந்தவர், அதாவது நீக்ரோ இனத்தை சார்ந்தவர், கருப்பர். பார்ப்பதற்கே மிக மிக ஒரு அருவறுப்பான தோற்றமும், தடித்த உதடு, சப்பையான மூக்கு, மொட்டை தலையோடு கூடிய சுருட்டையான முடி, இது போன்று கருப்பான தோல், முரட்டு பார்வை, ஒல்லியான தேகம், இப்படி ஒரு பார்ப்பதற்கே ஒரு அருவறுப்பான ஒரு உருவத்தை கொண்டவர் தான் ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஆரம்ப காலத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்ல ஆரம்பித்த உடனேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 7வது நபர் ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 6வது நபர் ஹஜரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 7வது நபர் ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எந்த அளவுக்கு என்றால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவருடைய முதல் 10 பேருடைய பட்டியலை போடும் பொழுது ஹஜரத் முதலில் ஹஜரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இரண்டாவது ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு, நாலாவது சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது இஸ்லாத்திற்கான முதல் சஹிதானார்களே அம்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அடுத்து அம்மா ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நாம் ஏற்கனவே வரலாற்றை பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்யும் பொழுது குறைஷிகள் வந்து தடுத்தவுடன் தனக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுவதை போன்று நடித்து தன்னுடைய மொத்த சொத்துக்களையும் அவர்கள் தியாகம் பண்ணிவிட்டு ஹிஜ்ரத் செய்தார்கள் என்று அவர்களுடைய வரலாற்றை பார்த்தோம். அந்த சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருக்கு அடுத்தபடியாக மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அடுத்து 7வதாக ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 7 பேரில் ஹஜரத் 7வது ஆளாக பிலால் ரலியல்லாஹு தஆலா இருந்ததினால், சகோதரர்களே, ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்கா வாசியை சார்ந்தவர், மக்காவிலே ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள். அதனால ஆரம்பத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தீங்குகள், கஷ்டங்கள் வந்தாலும் கூட பின்னால் போக போக அவர்களுடைய அந்த குலப்பெருமை அவர்களை காப்பாற்றிச்சு. அவங்களுக்கு குறைசிகளால மக்கத்து காவிர்களால எந்த இடைஞ்சலோ கஷ்டமோ அதிகமா வரல. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்ல வேண்டியதில்லை, அவங்களுடைய தகப்பனார் அபூ தாலிப் அவங்க குறைசி குலத்துக்கே தலைவரா இருந்ததுனால அவங்களை அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுலயும் மற்ற காவிர்கள் குறைசிகள் பயந்தாங்க. ஏன்னா குறைசி குல தலைவருடைய மகன், இவரை தொந்தரவு படுத்தினா பின்னால் பிரச்சனையாடு சொல்லி அலி ரதியல்லாஹு அன்ஹு அதிகமா தொந்தரவு கொடுக்கல. ஆனா மற்ற சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அம்மா ரதியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் ரதியல்லாஹு அன்ஹு, பிலால் ரதியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரதியல்லாஹு அன்ஹு போன்ற இந்த சஹாபாக்கள்லாம் பட்ட கஷ்டத்திற்கு கொஞ்ச நஞ்சம் அளவல்ல. இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு சிரமப்பட்டாங்கிறதுக்கு அளவே கிடையாது. ஆனா அம்மா ரதியல்லாஹு அன்ஹு சொல்லும்போது சொல்றாங்க, எங்களை எல்லாத்த விட பிலால் மட்டும் ரொம்ப வித்தியாசமான ஆளு. எங்க எல்லாத்த நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டோம், எல்லாருமே ரொம்ப அடிமையா இருந்தோம், ஏழ்மையா இருந்தோம். அந்த காலத்துல அடிமையில எப்படி நடத்துவாங்க அப்படின்னு சொன்னா குறைசிகள், அதாவது ஒரு ஆடு மாடுகளோட மோசமா நடத்துவாங்க. எவ்வளவு பலகீனமான ஆளா இருந்தாலும் சரி, அவன் முதுகு மேல எல்லா சாமானியும் தூக்கி ஏத்துறது, எல்லா பலவும் ஏத்துறது, அவன் தூக்க முடியல அவன் அடிக்கிறது. இன்னைக்கு பாக்குறோம்ல மாடு வண்டி இழுக்காட்டா என்ன பண்றாங்க, பெரிய எக்கச்சக்கமான மூட்டை அரிசியை வண்டியில ஏற்றி மாட்டு வண்டியில ஏத்திட்டு மாடு இழுக்கல நீங்க, அது என்ன பண்றா போட்டு அடிக்கிறாங்க, சாட்டையால போட்டு அடிக்கிறாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல ஆடு மாடுகளை போன்று மனிதர்களை போட்டு அடிப்பாங்க அடிமைகளை. அது மட்டுமல்ல, அந்த அடிமைகளை வந்து ஒரு மனிதர்களாவே பாக்குறது இல்லை, அவங்களுக்கு உணர்வுகள் இருக்குது, அவங்களுக்கு ஆசை அபிலாசை இருக்குது, அப்படிலாம் பாக்குறதே கிடையாது. இவங்க வந்து வேலை செய்யறதுக்கு கஷ்டப்படுறதுக்குன்னே பிறந்த பிறவி என்றுதான் அந்த காலத்துல அடிமையை பார்த்தாங்க. அப்படி பார்க்கப்பட்ட அடிமைகள் ஒருத்தான் அதற்கு பிலால் ரதியல்லாஹு அன்ஹு. ஆனா அம்மா ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்கள் எல்லாருமே அடிமையா தான் இருந்தோம், நானும் அடிமையா இருந்தேன், சுஹைப் அடிமையா இருந்தாரு, பிலால் அடிமையா இருந்தாங்க, அதே மாதிரி ஹப்பாப் ரதியல்லாஹு அடிமையா இருந்தாங்க, எல்லாருமே ஏழைகளாகவும் அடிமைகளாக தான் இருந்தோம். ஆனால் எங்களுக்கும் பிலாலுக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, நம்ம அம்மா ரதியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம், அவங்க சொன்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது அம்மா ரதியல்லாஹு அன்ஹு ரொம்ப வேதனை தாங்க முடியாம வெறும் உடம்போட நிர்வாணமா நிக்க வச்சு, வெயில நிக்க வச்சு, அவங்க மேல உருக்கு சட்டைகளை மாட்டி சங்கிலியால அடிக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, அதாவது லாத்துசாவை புகழ்ந்து சொல்லு, அல்லாஹ்வை திட்டு, லாத்துசாவை புகழ்ந்து சொல்லு அடிக்கிறாங்க. லாத்துசாங்கிறது குறைசிகளோட தெய்வத்திலே பேரு. அப்ப இவங்க முடியாதுன்னு மறுக்கிறாங்க, என்ன பண்றாங்க, வெயில நிக்க வச்சு திடீர்னு தண்ணி தொட்டு அவங்க தலையை அமுக்குறாங்க, அவங்க இப்ப சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம பார்த்தோம் அம்மா ரதில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வேதனை தாங்க முடியாம லாத்துசா தான் சிறந்த கடவுள்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த வேதனை, நம்ம இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டோமே, லாத்துசா போந்துடமேனு சொல்லி நேரம் நபிசுலாத்துல ஓடி வந்தாங்க. யார சொல்ல அந்த மாதிரி தப்பு சொல்லி உடனே அல்லாஹ் என்ன பண்ணா, ஆயத்தை இறக்கணும். நபியே உள்ளம் நிம்மதியா இருக்கும் பொழுது, உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய நம்பிக்கை முழுமையா இருக்கும் பொழுது, எதிரிகளுடைய சூழ்ச்சிக்கு பயந்து, எதிரிகளுடைய அநியாயங்களுக்கு பயந்து, நாவினால் இது போன்ற வார்த்தைகளை சொல்றது என்ன கிடையாது, தப்பு கிடையாது, அதனால அம்மா செஞ்ச தவறே இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சுபஹானஹு ஆயத்தை இறக்கணும். அதனால அதுல இருந்து எல்லா சஹாபாக்களுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பொதுவான சலுகை கொடுத்துறாங்க, ஒரு அனுமதி கொடுத்துறாங்க. என்ன அனுமதினா, அப்படி உங்களுக்கு நிர்பந்தம், அதாவது அந்த வார்த்தையை சொல்றதுனால லாத்துசா தான் சிறந்த கடவுள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நாவால சொல்றதுனால அதனால உங்களுடைய சித்திரவாதம் குறையும் அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த வார்த்தை சும்மா நாவனால சொல்லிக்கங்க, உள்ளத்துல உங்களுக்கு ஈமான் இருக்குது, உள்ளத்துல பூரணமா நம்புறீங்க, அப்படி நீங்க நாவால சொல்றதுனால உங்களுக்கு செய்யப்படும் விதிக்கப்படும் சித்திரவதை கொஞ்சம் குறையும், வேதனை குறையும் அப்படின்னு சொன்னா, நீங்க நாவால சொல்லிங்க தப்பு இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவான அனுமதி கொடுத்தாங்க. அந்த அனுமதி அதற்கு பிலால் ரதியல்லாஹு அன்ஹு கொடுத்திருந்தாங்க. இதைத்தான் அதற்கு அம்மா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாங்க எல்லாரும் அந்த அனுமதியை பயன்படுத்தணும், நாங்க எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி என்ன பண்ணோம், பயன்படுத்தணும். ஆனால் பிலால் மட்டும் கடைசியிலும் பயன்படுத்தவே இல்லை, பிலால் மட்டும் என்ன பண்ணல, கடைசியிலும் பயன்படுத்தல. எந்த அளவுக்கு கொஞ்சம் சகோதரர்களே, அப்படியே ஒரு நெருப்பு கங்க பூமியில பரப்பி, நெருப்பு துண்டுகள் அப்படி நெருப்பு பூமியில பரப்பி, அதுக்கு மேல வெறும் உடம்போட படுக்க வச்சிருந்தது, பிலால படுக்க வச்சு அவங்க நெஞ்சுக்கு மேலத்தி கள்ளத்துக்கு வச்சிருது, கள்ளத்துக்கு வச்சு இப்ப சொல்லு லாத்துசா தான் பெரிய கடவுள் சொல்லு, லாத்துசா தான் பெரிய கடவுள் சொல்லுங்கிறது. ஆனா பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அனுப்புனாங்க, அத்தனை வேதனை தாங்கிக்கிட்டு அவங்க மூஞ்சில காரி துப்பிட்டு, யாரு குறைசிகளுடைய மூஞ்சில காரி துப்பிட்டு, அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத், அல்லாதான் ஒருவன், அல்லாதான் ஒருவன் அப்படின்னு சொல்லி அகது அகதுங்கிற வார்த்தை சொன்னாங்க. இதனால குறைசிகள் வேகம் தாங்க முடியல, எந்த அளவுக்கு சித்திரவதப்படுமோ சித்திரவதை பண்ணாங்க, சங்கிலியால் அடிச்சு பார்த்தாங்க. கடைசியில அவங்களுடைய எஜமான் பிலால் ரதியல்லாஹு எஜமான் உமையத்து பின் ஹலஃப் என்பவன் மிக மோசமான குறைசிகள்லயே வன்னெஞ்சக்காரன், அதாவது அபுஜஹலுக்கு அடுத்தபடியான ஒரு மோசமான கல்நெஞ்சக்காரன், அபுஜஹலுக்கு அடுத்தபடியான ஒரு மோசமான ரவுடி யாருன்னு சொன்னா இந்த உமையத்து பின் ஹலஃப். இந்த உமையத்து பின் ஹலஃப் தான் யார் அப்படின்னு சொன்னா பிலால் ரதியல்லாஹு அன்ஹு எஜமானா இருக்கிறான். இந்த உமையா என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, பிலால் ரதியல்லாஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டது தன்னுடைய கோத்திரத்துக்கே ஏற்பட்ட பெரிய அவப்பெயரா நினைக்கிறான். ஏன் சொன்னா, மற்ற சஹாபாக்கள் மற்ற குறைசிகள் என்ன பண்றாங்கன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழைகளையும் அடிமைகளையும் சித்திரவதப்படுத்துறாங்க, அடிக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, லாத்துசா தான் பெரிய கடவுள் சொல்லிடுறாங்க. ஆனா பிலால் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, கடைசியில் எவ்வளவு வேதனை செஞ்சாலும் சரி அல்லாஹு அஹத் அல்லாஹு அஹத் அப்படிங்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, அபுஜஹல் வந்து உமையத்து பின் ஹலஃப் கிண்டல் பண்றான், பாத்தியா நாங்க போடுற போட்டுல எங்க அடிமைகள்லாம் பயந்து போய் நாங்க சொல்றதை சொல்றானுங்க, உன் அடிமையை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே, உன் அடிமை உன் மீது கேட்க மாட்டேங்கிறானே, அப்படின்னு சொன்னோட உமையத் இப்னு கலபுக்கு ரோஷம் வந்து தாங்க முடியல, நம்முடைய குலப்பேரையும் கெடுத்துட்டான், நம்முடைய வம்சத்திலே பேரையும் அவப்பேரையும் ஏற்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு வேதனை ஏற்படுத்தணுமோ அந்த அளவுக்கு வேதனை ஏற்படுத்தி பாக்குறான். இதுக்கேத்த மாதிரி அபூஜஹல் வந்து அப்பப்ப உத்மா பின் ஷைபா வந்து இந்த உமையத் இப்னு கலப என்ன பண்றது, தூண்டி விடுறது, உசுபேத்தி விடுறது, நீ நல்லா அடி, நீ அடிக்கிற மாதிரி அடித்தா ஏன் அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்றது, நல்ல வேகமா போட்டு அடிக்கிறது, இப்படியே எவ்வளவு சித்திரவதை பண்ணி பார்த்தாங்க, அவ்வளவு சித்திரவதை தாங்கிறார் பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு. அஹத் அஹத் அஹத், இதை தவிர எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த அகதுங்கிற வார்த்தை கேட்டவனே அவனுக்கு அப்படியே கொந்தளிக்குது, ரத்தம் சூடு ஏறுது, போட்டு அடிக்கிறான், மறுபடியும் சித்திரவதை பண்றான், மறுபடியும் அகது அகதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு சித்திரவதை பண்ணி கடைசியில ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, உமையத் இப்னு கலப் அப்படியே தளர்ந்து போய், அடிக்க முடியாம தளர்ந்து போய், சங்கிலியால அடிச்சு அடிச்சு அவனுடைய கை காய்ச்சி போச்சு, சங்கிலியை பிடிச்சி அடிச்சு அடிச்சு அவனுடைய கை காய்ச்சி போச்சு. ஆனால் பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு மனசு காயல, அவருடைய மனசு தளரல, அப்போ அகது அகதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில அந்த உமையத் இப்னு கலப் என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வீட்டு தன்னுடைய சொந்தக்காரனுடைய சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு அதற்கு பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு கழுத்துல கயிறு முடிச்ச போட்டு அந்த சின்ன பிள்ளைங்க கையில கொடுத்து, நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த அடிமைய மக்கா பூவா தெருத்தரா இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு கழுத்துல கைத்த போட்டு கட்டி இழுத்துக்கிட்டே போறாங்க. பிலால் ரலி அல்லாஹு கழுத்துல கைத்த போட்டு கட்டதுனால வார்த்தை வரல, இருந்தாலும் உதடுகள் அஹாத் அஹாத் அஹாத் உச்சரிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த உமையத் இப்னு கலப் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே இழுத்துக்கிட்டே சிறுவர்கள் அதற்கு பிலால் ரலி அல்லாஹு கைத்துல கழுத்துல கைத்த போட்டு கட்டி இழுத்துக்கிட்டே வரும்பொழுது உமையத் இப்னு கலப் வீட்டு வழியா வர்றான். வரும்பொழுது உமையத் இப்னு கலப் அதற்கு பிலால் ரலி அல்லாஹு தன்னுடைய உதடு முணுமுணுக்கிறத பார்த்து, ஏன்னா சத்தம் வரல, தொண்டை இருக்கிட்டதுனால சத்தம் வரல, உதடு முணுமுணுக்குது, என்ன சொல்றாங்க, ஓடி போய் காதை கட்ட வச்சு கேக்குறான், அகது அகது சத்தம் கேக்குது, மறுபடியும் போட்டு அடிக்கிறான். அதற்கு பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு எந்த சூழ்நிலையும் தளரல, இப்படியே இழுத்துக்கிட்டு வரும்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அர்க்கம் ரலி அல்லாஹு அன்ஹு வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. அந்த நேரத்தில் பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு இழுத்துட்டு போறாங்க, ரெட்டோட இழுத்துட்டு போறாங்க, கழுத்துல கைத்த கட்டி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு அந்த நேரத்தில் பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு துவா செய்யறாங்க, பிலாலே பொறுமையோடு இருங்க, உங்களுடைய உறுதிக்கு அல்லாஹ் நிச்சயமா கூலி கொடுப்பான்னு சொல்லி சொல்றாங்க. இப்படியே எல்லா சஹாபாக்களும் பாக்குறாங்க, அதற்கு அபூபக்கர் பாக்குறாங்க, அலி பாக்குறாங்க, அவங்களால வேடிக்கை பாக்குறத தவிர ஒண்ணும் செய்ய முடியல, வெறும் வேடிக்கை பாக்குறத தவிர அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. அந்த அளவுக்கு அதற்கு பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு வன் கொடுமைகளும் கடுமையான சோதனைகள் நிகழ்த்தப்படுது. இவ்வளவுக்கு பிறகு சகோதரர்களே, பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு தங்களுடைய உறுதியில தளராம அஹத் அஹத் என்று அந்த எதிரிகளுக்கு வேதனை ஏற்படுத்தக்கூடிய வெறுப்பு எரிச்சலும் வெறுப்பும் ஏற்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை மேலும் மேலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த உமையத் இப்னு கலப் பாக்குறான், இந்த பிலால வச்சிருக்கிறதுனால நமக்கு தான் கெட்ட பேரு, பிலால வச்சிருக்கிறதுனால நமக்கு பெரிய கெட்ட பேரு, குறைசிகள் பிற நம்மளை கேவலம் கேவலம் கேவலமா பேசுறாங்க, நாங்களாம் எங்களுடைய அடிமைகளை அடைக்கிட்டோம், ஆனா ஒன்னால ஓ அடிமையும் அடக்க முடியல, ஒரு அடிமையும் அடக்க முடியல, நீனா ஒரு ஆம்பளையா அப்படின்னு சொல்லி உமையத் இப்னு கலப் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சவன உமையா முடிவு பண்ணிடுறான், பிலால வந்து இனிமே சித்திரவதை படுத்துறதுலயோ அல்லது இனிமேல் வந்து அவரை வந்து வேதனைப்படுத்துறதுலயோ அர்த்தமே கிடையாது, அவர் மனசு நம்ம மனசு கல் மனசான மாதிரி அவருடைய மனசு கல் மனசு ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நேர மக்காவுக்கு வழியில கூட்டு போயிடறான். மக்காவுக்கு வழியில ரமலாங்கிற இடத்துக்கு கூட்டு போய் அதற்கு பிலால் ரலி அல்லாஹு அன்ஹுவை ஒரு பெரிய கம்பத்துல நிர்வாணமா கட்டி வச்சு, நிர்வாணமா சங்கிலியாக கட்டி வச்சு என்ன பண்றான், தலையை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி உமையத்து பட கலப்பு அழைச்சிட்டு போறான். அதற்கு பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு இழுத்துக்கிட்டு போய் அங்க போய் கம்பத்துல கட்டின உடனே இதை கேள்விப்பட்டோன்னா, அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு அன்ஹு ஓடுறாங்க, ஓடி சொல்றாங்க, அட பாவிகளா, இந்த அடிமையை போட்டு இப்படி சித்திரவதைப்படுத்துறீங்களே, இப்படி கேவலப்படுத்துறீங்களே, இவங்களுக்கு என்ன தீங்கு பண்ணாரு, உனக்கு செய்ய வேண்டிய வேலைகள் ஏதாவது குளறுபடி பண்ணாரா, உனக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் ஏதாவது தப்பு பண்ணாரா, இல்ல நீ சொன்ன வேலை ஏதாவது செய்ய விட்டாரா, அவர் ஏக அல்லாவை ஏத்துக்கிறதுல ஏன் இப்படி சித்திரவதைப்படுத்துறா சொல்லி அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு அன்ஹு போய் அந்த உமையத் இப்னு கலப் கிட்ட பேசுறாங்க. பேசினா அந்த உமையா சொல்றான், அப்படி இறக்கப்படுறில்ல, தேவைப்பட்ட விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடு அப்படின்றான், தேவைப்பட்டா விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடு. ஏன் சொன்னா, உமையா பாக்குறான் நம்ம எந்த அளவுக்கு இவரை அடிச்சு சித்திரவதைப்படுத்தி இவரை கைகாலம் குணமாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இனி பிலால் நடந்தாருன்னா நடைப்பிரமா தான் நடப்பாரு, அந்த அளவுக்கு அவர் சித்திரவதைப்படுத்தியாச்சு, அவரை வேதனைப்படுத்தியாச்சு, இவரையும் இவரை வச்சு ஒரு வேலையும் வாங்க முடியாது, இவரால் பாரம் சமக்க முடியாது, இவரால் கூலி வேலை செய்ய முடியாது, இவரால் நமக்கு சம்பாதிச்சு தர முடியாது, நம்ம வீட்டு வேலை செய்ய முடியாது, நம்முடைய தோட்டத்து வேலை செய்ய முடியாது, இவர் நடப்பணும், இதை வச்சு சும்மா தான் சோறு போடணும், அதனால யாராவது இது கேட்டால் வித்து தொலைச்சிடலாம், இல்லைன்னா வெட்டி சாய்ச்சிடலாம், இவரை வச்சுக்கிட்டு இருக்கிறது நம்முடைய குளத்துக்கே பெரிய அவப்பேராக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவன் முடிவு பண்ணுறான். முடிவு பண்ணா அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு அன்ஹு பிலாலுடைய இந்த உமையாவுடைய இந்த வார்த்தையை கேட்ட உடனே அபூபக்கர் கேட்கறாங்க, சரிப்பா அவர் என்ன விலை கொடுப்ப நான் வாங்கிக்கிறப்பா அப்படிங்கிறாங்க, அவர் என்ன விலை சொல்ல நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப உமையா பாக்குறான், அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு பொதுவான நடைமுறை என்ன அப்படின்னு சொன்னா, மக்கா ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு, எங்கேயாவது ஒரு அடிமை இஸ்லாத்தை ஏற்று அவர் சித்திரவதை படுவார் என்றால், அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு அன்ஹு ஜவுளி வியாபாரியா இருந்தாங்க, ஜவுளி வியாபாரி இருந்தாங்க, ஓரளவு அவங்க வசதி வாய்ப்பு இருந்துச்சு. உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அடிமையை விலை கொடுத்து வாங்கி உரிமை விட்டுருவாங்க. இதை கேள்விப்பட்ட உமையா என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, இதை கேள்விப்பட்டுதான் நீ வந்து அப்படி நல்ல ரோஷம் உள்ளவராகவும் அவர் மேல இறக்கம் உள்ளவராக இருந்தா அவரை காசு கொடுத்து வாங்கி உரிமை விட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அபுபக்கர் சித்தியாக கருதி பண்றாங்க, விலை கேட்கறாங்க, எவ்வளவு விலைன்னு கேட்ட உடனே உமையா என்ன பண்றான், விலைய 3 மடங்கு 4 மடங்கு அதிகமா சொல்றான், 3 மடங்கு 4 மடங்கு அதிகமா சொல்றான். அதாவது சாதாரண மார்க்கெட்ல ஒரு அடிமைக்கு என்ன விலையோ அதோட 10 மடங்கு அதிகமா சொல்றான். ஏன்னு சொன்னா, எப்படி அபுபக்கர் இவர் மேல உள்ள பாசத்தினாலையும் பட்டினாலையும் வாங்கிடுவாரு அது முடிவு பண்ணி சொல்றான். அப்ப அபுபக்கர் சித்தியாக கருதி சொல்றாங்க, சரிப்பா அவர் சித்திரவதை பண்றதை விட்டு அவர் கரெக்டா அவுத்து விட்டுரு, நாளைக்கு நான் பணத்தை கொடுத்து அவரை கூட்டு போறேன், எனக்கு ஒரு நாள் தவணை கூட நாளைக்கு அவன் பணத்தை கொண்டு கொடுத்துட்டு அவரை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உயா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் நாளைக்கு வரலும் இவர் சித்திரவதை பண்றதை விட நிறுத்திடுறேன், சங்கிலியால அடிக்க மாட்டேன், சித்திரவதை படுத்த மாட்டேன், உடம்புல சூடு போட மாட்டேன், மல்லாக்க படுக்க வைக்க மாட்டேன், நெஞ்சில பாறாங்களை தூக்கி வைக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு இவரை கட்டிதான் இருப்பாரு, சங்கிலியால கட்டிதான் போட்டிருப்பேன், நாளைக்கு வந்து நீ வந்து வாங்கிட்டு போனா சங்கிலி அவுத்து விடுவேன், இல்லைன்னு சொன்னா இதே கட்டி வச்சா தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி உமையா சொன்ன உடனே அதற்கு அபுபக்க சித்தியக்கரதியெல்லாம் வந்து அவசர அவசரமா தெரிஞ்சு அவர்கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கி பணம் ஏற்பாடு பண்ணி நேரம் மறுநாள் உமையாட்ட போறாங்க. உமையாட்ட போய் அவன் பணத்தை கொடுத்த உடனே அபுபக்கர் சித்தியாக இல்லாத தங்களை கையாளி அவசர அவசரமா அந்த சங்கிலிகளை பூரா அவுத்து அவருடைய காயத்தை பூரா தடவுறாங்க. அவங்களுடைய காய எங்கெங்கெல்லாம் காயப்படுறதோ அடிபடுறதோ அதெல்லாம் தடவி மருந்து போட்டு அவங்க தங்க நெஞ்சோட அணைச்சிக்கிறாங்க. இதை குறைசிகள் பூரா பாக்குறாங்க, ஒரு 7 அடிமை அது ஒரு மோசமான நீக்ரோ அடிமை, இந்த நீக்ரோ அடிமையே நம்முடைய குறைசி குலத்தை சார்ந்த ஒரு உயர்ந்த மனிதர் யாரு அபுபக்கர், குறைசி குலத்துல ஒரு உயர்ந்த வம்சத்தை சார்ந்தவங்க, நம்முடைய குறைசி வம்சத்தை சார்ந்த உயர்ந்த மனிதர் இந்த ஒரு அற்பமான அடிமையை போய் இப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி குறைசிகள் பூரா ஒரு ஏளனமா பாக்குறாங்க. அப்ப உமையத்து கலப் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அதாவது இவரை வந்து நீ ஒரு தீனாருக்கு கேட்டிருந்தா கூட நான் சொன்னேன் 10 தீனார் 20 தீனார் சொன்னேன் ஆனா நீ வந்து அவ்வளவு முடியாதுப்பா ஒரு தினார்த்தா அப்படின்னு கேட்டா கூட நான் இவனை வித்திருப்பேன் உனக்கு, அவ்வளவு மட்டமான அடிமை, இந்த அடிமையை போய் நீ கட்டி பிடிச்சி அரவணைக்கிறியா அப்படின்னு கேக்குறான். உடனே அதற்கு அபுபக்கர் சித்தியாக அவன் சொன்ன அதே வார்த்தை சொல்றாங்க, நீ ஒரு தீனாரு கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பேன்னு சொல்ற, ஆனா நான் அப்படி இல்ல, நீ 100 தீனார் கேட்டிருந்தா நான் கொடுத்து வாங்கியிருப்பேன். இவரை என்கிட்ட இவர் எவ்வளவு மரியாதைன்னு சொன்னா, ஒன்ட்ட 1 தீனார் கூட மதிப்பு இல்லைங்கிற, ஆனா இவர் என்னிடத்துல எவ்வளவு கண்ணியமானவர், எவ்வளவு மரியாதைக்குரியவர் சொன்னா, நீ 100 தீனார் கேட்டா கூட நான் கஷ்டப்பட்டு எப்படியா வசூல் பண்ணி எப்படியாவது அதை ஏற்பாடு பண்ணி நான் உன்ட்ட கொடுத்து இவரை வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அதற்கு அவுபக்கர் சித்தியாக ரதி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இப்படியே அதற்கு பிலால் ரதி அல்லாஹு அன்ஹு மக்காவிலே உரிமையான செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அபுபக்கர் சித்தியாக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார ரசூலுல்லாஹ் பிலால வந்து நான் விலைக்கு வாங்கி உரிமை விட்டுன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அபுபக்கரே ரொம்ப அழகான லாபகரமான வியாபாரம் பண்ணிட்டீங்க, அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பரக்கத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லி துவா செய்றாங்க. இந்த நேரத்தில் சகோதரர்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, உரிமையான பிறகும் அடிமைத்தனத்திலிருந்து உரிமையான பிறகும் கூட குறைசிகள் அதற்கு பிலால் ரதி அல்லாஹு அன்ஹு விட்டு வைக்கிற அதற்கு பிலால் ரதி அல்லாஹு அன்ஹுக்கு மேலும் மேலும் என்னென்ன தீங்குகளையும் என்னென்ன நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கணுமோ எல்லா விதமான கஷ்டங்களையும் எல்லா விதமான வேதனைகளையும் அதற்கு பிலால் ரதி அல்லாஹு அன்ஹுக்கு கொடுத்த வண்ணமாகவே இருந்தார்கள் மக்கத்து குறைசிகள். இந்த நேரத்தில் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிலால் ரதி அல்லாஹு அன்ஹு நெருக்கமான உறவு ஏற்படுது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீக்ரோன்னு பார்க்காம ரொம்ப அற்ப, அதாவது பார்க்கறதுக்கே ஒரு அருவறுப்பான தோற்றம் இருந்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மற்ற சஹாபாக்களை பார்ப்பதை போன்றே அதற்கு பிலால் ரதி அல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த பேரன் யாரு ஹதரத் ஹசன் ரதி அல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி வளர்ப்பு மகனுடைய பேர் யாரு ஹதரத் ஜெயித் ரதி அல்லாஹு அன்ஹு. ஜெயித் ரதி அல்லாஹு அன்ஹு யார் அப்படின்னு சொன்னா உசாமா ரதி அல்லாஹு அன்ஹு. உசாமா ரதி அல்லாஹு அன்ஹு யாரு, ஜெயித்ரிய மகன். உசாமா யாருன்னு சொன்னா இவங்க ஒரு அடிமை தான், நீக்ரோ தான் இவங்க, ஒரு அடிமை தான் நீக்ரோ தான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சொந்த பேர் ரொம்ப அழகா இருப்பாங்க, ஹசன் ரதி அல்லாஹு அன்ஹு, பே ஹசன்டாலே அழகன் அர்த்தம், பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த ஹசன் ரதி அல்லாஹு அன்ஹு ஒரு மடியிலையும் ரொம்ப பாக்குறதுக்கே அருவறுப்பா இருக்கக்கூடிய அதாவது உசாமா ரதி அல்லாஹு அன்ஹு ஒரு மடியில வச்சு சொல்லுவாங்க, அல்லாஹும்மா இன்னி உஹிப்புஹுமா ஃபஹிபஹுமா, யா அல்லாஹ் இந்த இருவரையும் நான் நேசிக்கிறேன், ஆகவே நீ இந்த ரெண்டு பேரும் நேசிப்பாயான்னு சொல்லி ரசூலுல்லாஹி வாசிச்சிருக்காங்க. எப்படி தன்னுடைய குடும்பத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கருப்பர் வெள்ளைங்கிற பாகுபாடை அகற்றி சமத்துவத்தை நிலைநாட்டினார்களோ அதே போன்று சமுதாயத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக நீதியை கடைபிடித்து சமத்துவத்தை நிலைநாட்டினாங்க. அந்த அளவுல அதுக்கு பிலால் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு எல்லா விதத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த நிலைமையில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போறாங்க. அவங்களோட சேர்ந்து அதுக்கு பிலால் ரதியல்லாஹு இல்லாம மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போன இடத்துல சகோதரர்களே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேற்றைய தினம் பயான்ல சொன்னோம், அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 7 மாதங்கள் தங்கியிருக்கிறாங்க. அந்த 7 மாதத்துக்கு இடைப்பட்ட காலத்துல அந்த எத்தீமான பிள்ளைகளோட இடத்துல என்ன பண்ணிடுறாங்க, பள்ளிவாசல கட்டுறாங்க. பள்ளிவாசல கட்டின உடனே சகோதரர்களே, இஸ்லாத்திலே முதல் இமாம், இஸ்லாத்திலே முதல் இமாம் யார் அப்படின்னு சொன்னா எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று இஸ்லாத்திலே முதல் மதீன் யாருன்னு சொன்னா ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு. அதாவது ஒரு இமாமுக்கு ஈக்குவலான பதவி என்னது, மதீனுடைய பதவிங்கிறது. அந்த மதீனுடைய பதவியே, அதாவது தனக்கு நிகரான ஒரு பதவியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஹபஷி கொடுத்தாங்க, நிகரோ கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு உலகத்தாருக்கு மத்தியிலே இஸ்லாம் என்பது ஒரு சமத்துவ மார்க்கம் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க. சகோதரர்களே, அவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அதான் பாங்கு சொல்லப்பட்ட சம்பவமும் ஒரு சுயான சம்பவம். அந்த பாங்கு ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசூரா பண்றாங்க, ஆலோசனை பண்றாங்க, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அதாவது தொழுகைக்காண்டி அழைக்கிறதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு சகாபி ஒரு அபிப்பிராயம் சொல்றாங்க. யார சொல்லலாம், யூதர்கள் என்ன பண்றாங்க, நாக்கூஸ் அடிக்க, அதாவது டும் டும் டும் என்ன பண்றாங்க, ஒரு மத்தளம் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி நாமல் என்ன பண்ணலாம், ஒரு மத்தளம் கட்டி விட்டு அடிக்கலாம். இன்னைக்கு நம்ம கிராமங்களில் பாக்கிறோம்ல, நகராண்டுறாங்கல்ல, நகர அடிக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி நாமல் அடிக்கலாம் அப்படின்றாங்க. சில பேர் சொல்றாங்க ஊதுகுள்ள வச்சு ஊதலாம். இது ஒவ்வொருத்தரும் ஒரு அபிப்பிராயம் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடிவு எடுக்க முடியல. சரி அன்றைய இரவு, சரி நாளை காலையில கூடி பேசிக்கலாம்னு சொல்லி அன்றைய இரவு படுக்கிறாங்க. படுத்தா மறுநாள் காலையில அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி ஓடி வர்றாங்க. யார சொல்லா, நேற்று இரவு நான் ஒரு கனவு ஒண்ணு கண்டேன், நான் ஒரு கனவு ஒண்ணு கண்டேன். என்ன கனவு, இந்த மாதிரி ஒரு பரிச்சை போர்வை பொருத்தி ஒரு மனிதன் என்ன பண்றாரு, நாக்கூஸ் வித்துக்கிட்டே போறாரு. நாக்கூஸ் சொன்னா இந்த ஊதுகுழல், இந்த பீபின்னு ஊதுறாங்க பாருங்க, அந்த ஊதுகுழல் வித்துக்கிட்டே போறாரு. அப்ப நான் அவர்கிட்ட கடை எனக்கு ஒரு ஊதுகுழல் விலைக்கு தாங்கன்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, எதுக்காண்டி அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், நாங்க வந்து தொழுகைக்காண்டி அழைக்கிறத பத்தி நேற்று மசூதா பண்ணோம். ஏன்னா பொதுவா மனுஷன் வந்து பகல் போற எதை பத்தி யோசிக்கிறானோ அதான் ராத்திரில என்னவா வரும், கனவா வரும். பாக்குறோம்ல சில சமயங்கள்ல நம்மளை சுத்தி தங்கமா இருக்கிற மாதிரி கனவு காணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், பகல் பூரா அதை பத்தி யோசிச்சிருந்திருப்போம் அர்த்தம், நிறைய தங்கம் வாங்கணும், நிறைய வெள்ளி வாங்கணும் யோசிச்சிருப்போம். ராத்திரி பூரா தங்கமலை கொட்டுற மாதிரி கனவு காணுவோம். மறுநாள் காலையில வந்து அசராஜ் தங்கமலையா கொட்டுற மாதிரி கனவு கண்டேன், இதுக்கு என்ன விளக்கம், என்ன விளக்கம் சொல்ல முடியுது, நேற்று பூரா அதை நினைச்சு எடுத்திருப்பீங்க, இன்னைக்கு அதுக்கு அளவுல வந்திருக்கும். அப்ப இந்த சஹாபி பகல் பூரா அதே சிந்தனையில படுத்ததுனால அன்றைய இரவு என்ன ஞாபகத்து என்ன கனவு வருது, அந்த மாதிரியே கனவு வருது. அப்ப அவர் சொல்ற, நாங்க தொழுகைக்காண்டி அழைக்கிறதுக்காண்டி ஒரு நாக்கூஸ் தேவைப்படுது, எனக்கு அந்த நாக்கூசை தாங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த மனிதர் சொல்றாரு, நாக்கூஸ் விக்கிறவர் சொல்றாரு, தொழுகை கலைக்கிறது ஏன் நீங்க இதை வச்சு ஊத போறீங்க, இதை விட ஒரு நல்ல வழி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படிங்கிறார். என்ன வழி சொன்ன உடனே அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்ன்ற அந்த பாங்குடைய வார்த்தையில சொல்லி தராரு. சொல்லி தந்த உடனே அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாக்க ஜிப்ரயீல், அவர் யாரு, உன் கனவுல வந்தவரு, உன் கனவுல வந்தவரு ஜிப்ரயீலே, அவர் தான் இதை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க. அதை பிலால் தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒல்லியான ஆளா இருந்தாலும் கூட அவங்களுடைய குரல் வளம் எப்படிப்பட்ட குரல் வளம் அப்படின்னு சொன்னா கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையா இருக்கும், கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். சில பேர் பாக்குறோம்ல, சில பேர் பாங்க சொன்னாலும் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரி குழல் வளம் மிக்கவரும் யார் அப்படின்னு சொன்னா ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் பிலால்கிட்ட அந்த செய்தி அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்லி பிலால் ரலியல்லாஹு அப்படியே பைஹாட் பண்ணிக்கிறாங்க, மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. மனப்பாடம் பண்ணி மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல உள்ள சின்ன திண்டு மாதிரி இடத்துல ஏறி நின்று பா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, முதல்ல பிலாலே பாங்க சொல்லுங்க அப்படின்ன உடனே ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தான் மனனம் செய்த அந்த வார்த்தைகளை அப்படியே பாங்கா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல் முதல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்ட முதல் முஅத்தின் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்க சொல்ல ஆரம்பிச்ச உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தூங்கிட்டு இருக்கோம் என்ன பண்றாங்க, அப்படியே தன்னுடைய ஆடைய சரி செஞ்சு செய்யாமமா அப்படி இழுத்துக்கிட்டே ஓடி வர்றாங்க. ரசூலுல்லாஹ் யார சொல்ல, யார சொல்ல, என்னப்பா என்ன விஷயம், இது என்ன விஷயம், யார் சொல்லி தந்தது அப்படின்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் என்ன விஷயம்னு, இல்ல நான் ஒரு கனவு கண்டேன், அதுல ஒருத்தர் நாக்கோஸ் வித்துட்டு போனாரு, அவரை நான் கேட்டேன், அவர் எனக்கு இந்த வார்த்தையை கத்து கொடுத்தாரு, நான் வந்து சொல்றதுக்குள்ள உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொன்ன உடனே அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப ஜிப்ரீல் ஒருத்தர் கனவுல வரல, ரெண்டு பேர் கனவுல வந்திருக்காங்க, ஜிப்ரீல் ரெண்டு பேர் கனவுல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உன்னுடைய கனவுல வந்தது ஜிப்ரீல் தான் அப்படின்னு சொல்லி அன்றிலிருந்து தான் இந்த பாங்கு சொல்லும் முறை உருவாக்கப்பட்டுச்சு. இந்த பாங்குடைய வார்த்தைகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அல்லாஹு அக்பர் என்பதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு கடைசியில லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது வரை முடிக்கக்கூடிய இந்த வார்த்தை தான் அதுல ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தை இந்த பாங்குடைய வார்த்தை. இந்த சகோதரர்களே, இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இந்த சிறப்பு, இந்த கண்ணியம், அவங்க எவ்வளவு பெரிய பாக்கியமா நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய வாழ்க்கையில கிடைக்காத பெரும் பாக்கியமா நினைச்சாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல மதீனா இருக்கிறது, மதீனா இருக்கிறத பெரிய பாக்கியம் நினைச்சாங்க. இந்த நேரத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு பிரயாணத்துக்கு போறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைச்சிக்கிட்டு வெளியூருக்கு அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது என்ன பண்றாங்க, அந்த இடத்துக்கு சேரத்துக்கு குறிப்பிட்ட இடத்தை குறிப்பிட்டு நம்ம அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இரவோட இரவு அங்க போயலாம், அங்க போய் ரெஸ்ட் எடுத்துலாம் நினைச்சிட்டு திட்டம் போட்டு வர்றாங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட பகுதி போய் சேர்றதுக்குள்ள அதிகாலை ஆயிடுது, விடிய காலம் 2 மணி 3 மணி ஆயிடுது. அப்போ உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, பிலாலே நீங்க முழிச்சிட்டு இருங்க, நாங்க எல்லாம் தூங்குறோம், ஏன்னா நீங்க வாங்க சொல்லி ஆகணும், நீங்க தான் எங்களை எல்லாம் தொழுகைக்கு எழுப்பணும், விடிய காலம் 2 3 அதிகால நேரம் ஆகி போச்சு, இப்ப தூணா எழுந்திருக்கிறது கஷ்டம், அதனால நீங்க வாங்க சொல்லி எங்களை எழுப்பணும், நீங்க மட்டும் முழிச்சிட்டு இருங்க, நாங்க எல்லாம் தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தூங்க போயிட்டாங்க. தூங்க போனா முழிச்சு பாக்குறாங்க, சூரியன் நல்லா உதயமாயிடுச்சு. ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் அப்படியே சாஞ்சு உட்கார்ந்துட்டே இருந்தேன், எப்படி தூங்கணும்னு எனக்கே தெரியல. வருபா என்ன பண்ணுவான், ஒரே லோகரோட போட்டுருவான். ஆனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மன் நாமன் ஸலாத்தின் அவ் நஸியஹா ஃபல்லி ஸல்லிஹா இதா தக்கரஹா ஃப இன்ன தாலிக வக்துஹா. புகாரி ஷரீஃப் ஹதீஸ் இருக்கு, மன் நாமன் ஸலாத்தின், யார் ஒரு தொழுகையை விட்டு அசந்து தூங்கி விடுகிறாரோ, அசந்து தூங்குறேன்னு சொன்னா அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு கதவை பூரா சாத்தி போட்டு பாங்க சத்தம் கேட்டாத படிக்கு நல்ல இருட்டா வச்சுட்டு தூங்குறது அல்ல, முழிக்கிறதுக்காண்டி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தன்னை அறியாம தூங்கிட்டாரு, அவர் தான் சட்டம். அப்ப யார் தன்னை அறியாமல் தூங்கி விட்டாரோ அல்ல தொழுனுங்கிறதே மறந்துட்டாரு. இப்படிப்பட்டவர் எப்ப ஞாபகம் வருமோ உடனே தொழுதட்டும், எப்ப ஞாபகம் வருமோ உடனே தொழுதட்டும், அல்லது எப்ப முழிப்பு வருமோ உடனே தொழுதரணும். அப்ப 6:30 முழிப்பு வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணணும், தொழுதரணும். அந்த சட்டத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னாருடைய உம்மத்தினருக்கும் அல்லாஹ் கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூங்க வச்சு இந்த சமுதாயத்தை ஒரு அற்புதமான மசாலாவை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இதே மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வந்த புதுசுல ஒரு முறை சஹாபா கிட்ட பேசிட்டு இருக்கும் சொல்றாங்க, பிலாலே நான் சொர்க்கத்துல அப்படியே உலாவிட்டு வந்தேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தையும் எனக்கு அப்படியே காட்டிட்டு சொர்க்கத்தையும் அப்படியே அல்லாஹ் காட்டிட்டு வந்தான். அப்படி காட்டிட்டு வரும்பொழுது நான் பாக்குறேன், சொர்க்கத்துல எனக்கு முன்னாடி யாரும் நடக்கிற சத்தம் கேக்குது, காரடி சத்தம் கேக்குது. நான் ஒரு ரூம்குள்ள போன ஒரு சொர்க்கத்துல ஒரு பகுதிக்கு போனா அந்த பகுதியில் ஒருத்தர் நடந்து வெளியே போற மாதிரி சவுண்ட் கேக்குது, இன்னொரு பகுதிக்கு போனா அந்த பகுதியில் எனக்கு முன்னாடி ஒருத்தர் நடந்து வெளியே போற மாதிரி சவுண்ட் கேக்குது. அப்ப யார் அவர் நமக்கு முன்னாடி சொர்க்கத்துல நடந்து நடந்து போறது அப்படின்னு சொல்லி நான் வேகமா ஃபாலோ பண்ணி பார்த்தா, பிலாலே நீங்க நடந்துகிட்டு இருந்தீங்க சொர்க்கத்துல, எனக்கு முன்னாடி யார் நடந்துகிட்டு இருந்தா, நீங்க நடந்துகிட்டு இருந்தீங்க. அப்படி எனக்கு முன்னால சொர்க்கத்துல நீங்க நடக்கக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன பெரிய இபாதத் செய்றீங்க, அப்படின்னு பெரிய சிறப்பான காரியம் பண்றீங்க, அது எல்லாத்துக்கும் சொல்லுங்களேன், இந்த உம்மத்துக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் அப்படி ஒன்னும் பெரிய இபாதத்துல ஒன்னு செஞ்சிருந்தல, அப்படி ஒண்ணு பெரிய இபாதத்தான் செய்யல, எப்போ ஒழுங்கு முடிஞ்சாலும் உடனே ஒழுங்கு செஞ்சிருவேன், எப்ப ஒது முடிஞ்சாலும் உடனே ஒது செஞ்சிருவேன், என்னால தூங்காத நேரங்களை தவிர தூங்குற நேரத்தை தவிர முழிச்சுக்கிட்டு நேரம் ஃபுல்லாவே ஒது உடனே இருப்ப முடிஞ்சவரலாம். அப்படி ஒது செஞ்சா உடனே தஹியத்துல் ஒது என்று சொல்லக்கூடிய அந்த ஒதுவுடைய காணிக்க 2 ரகாத் நஃபில் தொழுதுருவேன். எப்போது முடிஞ்சாலும் உடனே ஒது செஞ்சிருவேன், உடனே ஒது செஞ்ச உடனே 2 ரக்அத் தொழுதுருவேன். இதுதான் யார சொல்ல நான் செய்யக்கூடிய சிறப்பான அமல், வேற எதனா பெரிய அமல் எல்லாம் ஒண்ணு செய்யற அப்படின்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜன்னத்தை அமாமி, உன்னுடைய இந்த காரியம் தான் எனக்கு முன்னால் சொர்க்கத்துல நிலையை செஞ்சுச்சு, எனக்கு முன்னால உன்னுடைய சொர்க்கத்தில் நடமாட வச்சுச்சு அப்படிங்கிறாங்க. தயார் சகோதரர்களே, இந்த அதே சம்பவம் மூலமாக நமக்கு விளங்கக்கூடிய பெரிய படிப்பு என்னவென்றால், ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச காரியம் அவங்க இஷ்டத்துக்கு செய்யல, அவங்க இஷ்டத்து செஞ்சிட பேர்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கப்பட்ட காரியத்தை தான் செஞ்சாங்க. பிலால் ரலியல்லாஹு செஞ்ச காரியத்தை ரசூலுல்லாஹி என்ன பண்ணாங்க, அங்கீகரிச்சிட்டாங்க. அதனால இப்ப மார்க்கம் ஆயி போச்சு. இப்ப நாமளும் அதே மாதிரி ஒது முடிஞ்ச உடனே ஒது செய்யற சுன்னத்து, அது ஒது செஞ்ச உடனே ரெண்டரை காலம் தொழுவ சுன்னத்து. ஏன்னு சொன்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச காரியத்தை யார் அங்கீகரிச்சிட்டாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அங்கீகரிச்சிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட காரியம் தான் மார்க்கமா இருக்குமே தவிர யாராவது அவங்க மனமோட போகல செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது என்ன ஆக முடியாது, மார்க்கம் ஆக முடியாது. ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹுவோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகுறாங்க. தொழுகும் பொழுது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணோம், ரப்பனா லக்கல் ஹம்து சொல்லுவாங்க. இது எக்ஸ்ட்ரா ஒரு துவா, மிலா சம ரப்பனா லக்கல் ஹம்து மிலா சமாவாத்தி வல்லது, அந்த துவா ஓதுவாங்க. அந்த சஹாபி என்ன பண்ணாங்க, அதெல்லாம் ஓதிட்டு எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணாங்க, ரப்பனா ஹம்து ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படிண்டாங்க. இதுவரை யாரும் சொல்லாத துவா இது, இந்த ரசூலுல்லாஹி சொல்லி தரல, இந்த சஹாபியும் சொல்லல. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி என்ன பண்ணாங்க, ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படின்னாங்க. உடனே ரசூலுல்லாஹி தொழுது முடிச்ச பிறகு அது யாருப்பா, அது எக்ஸ்ட்ரா ஏதோ துவா ஓதுற சஹாபி யாரு அப்படின்னாங்க. அந்த சஹாபிக்கு ஒரு பயமாயி போச்சு, நம்ம தப்பா ஓதிடும் போல தெரியுது, யாருமே ஓதாது, புதுசா மார்க்கத்துல இல்லாதவன் நம்ம புதுசா உருவாக்கிட்டோம், ஆனா ரசூலுல்லாஹி நம்ம கண்டிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி அப்படி பம்பி போய் உட்காந்துக்கிறாங்க. யாரு பாது, யாரு சொன்னது துவா எழுதுறே அப்படின்னு உடனே அந்த சஹாபி அப்படி நைசா தயார் தூக்குறாங்க. யாரும் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நபிசுல்லாம் சொல்றாங்க, நீ செய்த இந்த துவாவை ரப்பனா லக்கல் ஹம்தன் சொல்லிட்டு ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீன் சொன்னீங்களே, இந்த துவாவை நீங்க செஞ்ச இந்த துவாவை அல்லாஹ்விடத்தில் இந்த நன்மையை எடுத்து போவதற்கு 30க்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் போட்டியிடுவதை நான் பார்த்தேன். இந்த நன்மை அல்லாஹ்ட்ட எடுத்து போறதுக்காண்டி 30க்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் போட்டியிடுவதை நான் பார்த்தேன். அப்ப ஒரு சஹாபி செஞ்ச காரியம் தான், ஒரு சஹாபி செஞ்ச காரியம், ஆனா யாருடைய அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, அங்கீகாரம் உருவாக்கலாம், புது புது விஜயத்தை உருவாக்கிக்கலாம், சஹாபியா உருவாக்கி இருக்கிறாங்கல்ல அப்ப நாமளும் உருவாக்கிக்கலாம். சஹாபியை உருவாக்குறாங்கன்னு சொன்னா சஹாபி உருவாக்கல, சஹாபி செஞ்ச பிறகு அதுக்கு என்ன கிடைச்சிருச்சு, ரசூலுல்லாஹி அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. இப்ப நாம ஒரு விஜயத்தை உருவாக்கணும்டாக்கா, இதுக்கு நான் நாயகம் ஸல்லல்லாஹு அங்கீகாரம் கிடைக்குமா, ரசூலுல்லாஹி அங்கீகாரம் வாங்க முடியுமா? ஒரு சஹாபி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அங்கீகாரம் கிடைச்சிட்டா மார்க்கம் ஆயிடும். ஏன்னா மார்க்கங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம், சொன்ன ஹதீஸுகள் செஞ்சு காட்டின ஹதீஸுகள் அல்ல மற்றவங்க செஞ்சதை பார்த்து ரசூல் என்ன பண்றது அங்கீகாரம் கொடுத்தது, இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் ஹதீஸ் என்பது. அப்ப இன்னைக்கு நாம ஒரு புதுசா ஒரு காரியத்தை விதத்தை உருவாக்கி விட்டு சஹாபிகளை உருவாக்கி இருக்கிறாங்களே நம்மளும் உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னா இது சைத்தானுடைய வழிகேடு. இது என்னது, சைத்தானுடைய வழிகாடு. ஏன்னு சொன்னா சஹாபாக்கள் செஞ்சதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு ஹயாத்தா இருந்தாங்க, உடனே அங்கீகரிச்சுட்டாங்க. இன்னைக்கு நாம செய்யறதுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. அந்த அடிப்படையில தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச அந்த காரியத்துக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் கொடுத்ததுனால அது இன்னைக்கு மார்க்கம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நமக்கு நல்லது என்னன்னு சொன்னா சுன்னத் என்னன்னு சொன்னா ஒது முடிஞ்சுட்டா உடனே ஒது செஞ்சுக்கிறது, ஒது செஞ்சுட்டா உடனே ரெண்டரை காத்து ஒதுவுடைய காணிக்கன்னு சொல்லி ரெண்டரை காத்து நஃபில் தொழுதுகிறது. இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறை. இந்த நடைமுறையை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தது யார் அப்படின்னு சொன்னா ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தான். இந்த சூழ்நிலையில பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு சகோதரர் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா மதீனாவில மஸ்ஜித் நபவிலா கட்டி முடிச்ச பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அங்க மதீனா நியமிக்கப்படுறாங்க. இந்த நேரத்துல என்ன ஆகுது, ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் அம்ர் இப்னு ஃபஹர் ரலியல்லாஹு, ஆமீர் இப்னு ஃபஹர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மூன்று சஹாபியும் ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறாங்க, ஒரு சின்ன அறையில தங்கியிருக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த மூணு பேருக்குமே கடுமையான காய்ச்சல், ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காய்ச்சல், ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு காய்ச்சல், ஹஜரத் ஆமீர் இப்னு ஃபஹர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மூன்று பேருக்குமே கடுமையான காய்ச்சல். அப்ப காய்ச்சல் கேள்விப்பட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு பாக்கிறதுக்காண்டி வர்றாங்க. தாப்பனார் காய்ச்சல் இருக்காங்க கேள்விப்பட்ட உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு பாக்கிறதுக்காண்டி வர்றாங்க. பாக்கிறது பிலால் தம்பி பாக்குறாங்க, பிலால எப்படி இருந்து உடம்பு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதான் ரொம்ப தன்னை மறந்து என்ன பண்றாங்க, வேதனைப்பட்டு பைத்து பாட ஆரம்பிச்சாங்க, புலம்ப ஆரம்பிச்சாங்க. காய்ச்சல் என்ன பண்ணுவோம், மனுஷன் புலம்புவான்ல, காய்ச்சல் என்ன வந்துட்டா வாயில வந்துடலாம், சில பேர் புலம்ப பாக்கலாம், ஓவர் காய்ச்சல் வந்துச்சுன்னா வாயில வந்துட்டு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் கஞ்ச காய்ச்சல் வந்துட்டுதான் மோத்தா போற எல்லாத்தையும் கூப்பிட்டு வசியத்து பண்ணணும் அப்படின்றாங்க. மறுநாள் எழுந்து உட்காந்து பிரியாணி தின்னு இருப்பாரு, பார்த்துருக்கமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி அதற்கு பிலால் ரதி இல்லாத ஆயிஷா ரதி கேக்குறாங்க, பிலாலே உடம்பு எப்படின்னு கேட்ட உடனே அது பிலால் சொல்றாங்க, அலா லைத சாரி இல்ல அபி தன்ன இல்ல அபி தன்ன லைல தன், அலா லைத சாரி இல்ல அபி தன்ன லைல, நீண்ட சார் படிக்கிறாங்க, நீண்ட கவிதை படிக்கிறாங்க. என்ன கவிதை சொன்னா, நான் மக்காலேயே இருந்தவில்லையே, நம்ம மக்காலே இருந்த பிள்ளை மதினாவுடைய பூமி எங்களுக்கு வந்து கடுமையான காய்ச்சலை கொடுக்குது, கடுமையான கஷ்டமா இருந்தது, மதினா பூமி எங்களுக்கு ஒத்துக்கல, நாங்க மக்காலே இருந்தோம் இல்லையே. மக்கால வந்து அந்த மஜன்னா அந்த வார்த்தையில கவிதையில சொல்றாங்க, மஜன்னாவினுடைய தண்ணீரை நான் குடிப்பேனா, ஃபுராத் என்ற அந்த மலையை நான் ரசிப்பேனா. அந்த வார்த்தையில அப்புறம் சொல்றாங்க, மஜன்னாங்கிறது மக்காவுக்கு வெளியில் கூட சின்ன ஊற்றினுடைய பேர், அந்த ஊற்று தண்ணி நான் என்னைக்கு குடிப்பேன், அதான் மக்காக்கு நான் திரும்ப போவேனா, என்ன மக்காவுக்கு போனாலே பரவாயில்லையே, நான் ஏன் மதினாக்கு வந்தேன் தெரியும் அப்படின்னு சொல்லி புலம்பாச்ச ஆரம்பிச்சாங்க. புலம்ப ஆரம்பிச்சோன்னா அது ஆயிஷா ரதியல்லாஹு தான் பாக்குறாங்க, இது காய்ச்சலுடைய புலம்பல் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அதற்கு அபுபக்கத்தை போறாங்க, தன்னுடைய தாப்பனார்ட போறாங்க, அத்தா எப்படி இருக்கு காய்ச்சல் அப்படிங்கிறாங்க. உடனே அதற்கு அபுபக்கர் நடக்கும், அவங்க ஒரு பைத்து படுறாங்க, அவங்க புலம்ப போறாங்க, அதான் சொல்றாங்க, ஒல் மௌத்து கரீபும் மின்சியாரின் அழுகி, அதாவது எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி மௌத்து எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா என்னுடைய கால் செருப்பு வாரோடையும் பக்கத்துல இருக்குது, அதாவது மூத்தே எனக்கு வந்துருச்சு, நான் மூத்தா போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தோம்னா அதற்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நேரம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் யார சொல்லலாம், பிலால் அபூபக்கர் எங்களுடைய தந்தையும் பிலால் எல்லாரும் கடுமையான காய்ச்சல்ல கிடக்குறாங்க, போய் நல விசாரிக்க போனா அவங்க வாயில வந்து ஓடறாங்க, அவங்களுக்கான துவா செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே நாயகம் சொல்லலாம் துவா செய்யறாங்க, யாருலா மதினாவை விட்டு நோய்களை நீ அப்புறப்படுத்தி விடுவாயாக, மக்காவை எங்களுக்கு முகப்பத்தாக்கி வைத்ததை போன்று மதினாவையும் எங்களுக்கு முகப்பத்தாக்கி வைப்பாயாக அப்படின்னு நாயகம் சொல்லலாம் துவா செய்யறாங்க. அதற்கு பிறகு சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு மதினா பதிலுக்கே வரமாட்டேங்கிறான். ஏன் சொன்னா ஒரு நேரத்துல மக்கால இருக்கும் பொழுது மக்கால இருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த உமையத்து இப்னு கலபுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது. வாக்குவாதம் நடக்கும் பொழுது உமையத்து இப்னு கலப் சொல்றான், முகமதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி சொல்றான், பேரை கூப்பிட்டு சொல்றான், நான் ஒரு நல்ல திடகாத்திரமான ஒட்டகம் வளர்க்கறேன், குதிரை வளர்க்கறேன், அது நிறைய தீனி போட்டு வளர்க்கறேன், ஏன் தெரியுமா, ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நானே அந்த குதிரை மீது ஏறி வந்து உண்மை எம்முடைய கையால் வெட்டுவேன், உம்மை என்னுடைய கையால் கொள்ளுவேன் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு உமையத்து இப்னு கலப், அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் அன உக்துலுக்க, உன்னை நான் என்னுடைய கையாலே கொள்ளுவேன் அப்படிங்கிறாங்க. இது மக்கா நடந்த ஒரு சம்பாஷணை. இந்த சம்பாஷணை ஞாபகத்தில் வச்சு உமையத்து இப்னு கலப் சொல்றான், முகமது சொல்றாரு என்ன ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை, நானே உன்னை கொள்ளுவேன்னு சொல்றாரு, அந்த சந்தர்ப்பம் பதில்ல வந்துடக்கூடாது, அதனால நான் பதிலுக்கு வரமாட்டேன் அப்படின்றான், பதிலுக்கு வரமாட்டேன். அதனால சகோதரர் பாருங்க, ஒரு காஃபிருக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வாக்குறுதி மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்து பாருங்க, ஒரு சாதாரண சின்ன வாக்கு ரசூலா சாதாரண சின்ன வார்த்தை, அவன் சொன்னா நான் திரகாத்திரமான குதிரை ஒண்ணு வளர்க்கிறேன், அதுக்கு மேல ஏறி வந்து உங்களை கொள்ளுவேன் அப்படிங்கிறான். நபிசுலா சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் அனா அக்குதுலுக்க, அல்லாஹ் நாடினால் நானே உன்னை கொள்ளுவேன்ங்கறாங்க. இந்த வார்த்தை உமையாவுக்கு எவ்வளவு பயத்தை ஏற்படுத்துச்சுன்னா, நான் பதிலுக்கு வரமாட்டேங்கிறான். கடைசியில உத்பா பின் ஷைபாவும் அபுஜஹலும் போய் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவனுக்கு வந்து ரோஷத்தை ஊட்டி, நீ பொம்பளையா, நீ உனக்கு வெக்கம் இல்ல, மானம் இல்ல அப்படின்னு சொல்லி இல்லாத பொருளாத வெறிய ஏற்றி அவன் பதில் கூட்டிட்டு வர்றாங்க. சகோதரர்களே, கடைசியில அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன ஆகுறான்னு சொன்னா, எந்த உமையத்து இப்னு கலப் அதாவது பிலால் ரதியல்லாஹு அன்ஹுவை கட்டி வைத்து சங்கிலியால் அடித்தானோ, சித்திரவதைப்படுத்தறானோ, அதே பிலால் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய கையாலேயே உமையத்து இப்னு கலப் கொல்லப்படுகின்றான். உமையத்து இப்னு கலப் கொல்லப்படுகின்றான். அதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீசின ஒரு வாள் வந்து உமையா மேல பட்டுது, பட்டு சின்ன காயம் படுது, ஒரு சின்ன காயம் படுது, காயம் பத்தின உமையாகிறது கத்துறான், அலறான், ஐயோ எனக்கு காயமாயி போச்சு, எனக்கு வேதனையா இருக்குது, வேதனையா இருக்குன்னு சொல்லி. அப்ப உத்பா பின் ஷைபா போய் சொல்றான், அட அறிவு கட்டவனே, சின்ன ஒரு கீரை தானே, இதுக்கு போய் இந்த கத்து கத்துறிய அப்படிங்கிறான். அப்ப உமையா சொல்றான், இல்ல இல்ல, இது சாதாரண ஒன்னுடைய பார்வை சின்ன கீரலா தெரியலாம், ஆனா எனக்கு இது என்னன்னு சொன்னா, முகமது மக்களை சொல்லிருக்காரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிருக்காங்க, மக்களை வச்சு நானே கொள்ளுன்னு சொல்லிருக்காங்க, அதனால முகமது ஒரு சிறிய துரும்பை தூக்கி என் நீர்த்துக்கு போட்டால் கூட நான் செத்து போயிடுவேன், அதனால இந்த காயமே என்னுடைய சாவுக்கு காரணமா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறான். அந்த மாதிரி சகோதரர்களே, அதற்கு பிலால் ரதியல்லாஹு அன்ஹு உமையா வெட்ட வரும் பொழுது, உமையா அதற்கு பிலால் ரதியல்லாஹு வெட்டுறதுக்காண்டி கையை தூக்குறான், ஆனா கையை தூக்க முடியல ரசூலுல்லாஹ் வெட்டினது காயத்தினால, அந்த காயத்துல வேதனையால கையை தூக்க முடியல, உடனே அதற்கு பிலால் ரதியல்லாஹு ஒரே போட போடுறாங்க, உமையா கொல்லப்படுறான் பதிரில. இதற்கு பிறகு உஹது போர்லயும் ஹந்தக்லயும் மற்ற எல்லா போர்களிலும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து பிலால் ரதியல்லாஹு அன்ஹு எல்லா போர்லயுமே கலந்துக்கிறாங்க. எந்த அளவுக்கு பிலால் ரதியல்லாஹு அன்ஹு நாணயத்தையும் நேர்மையையும் பார்த்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆட்சியினுடைய பைத்துல் மாலுடைய கருவூல, அதாவது கருவூலத்தினுடைய பொறுப்பாளியா அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நியமிச்சறாங்க. பைத்துல் மாலுடைய பொறுப்பாளி அவர் கிட்ட யாருமே பைத்துல் மால் அஞ்சு காசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பைத்துல் மாலுடைய இன்சார்ஜா யாரை நியமிச்சறாங்க அப்படின்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நியமிச்சறாங்க. இதனால அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைச்சது. ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு செல்வத்தையும் எப்படி செலவழிக்கிறாங்கிறதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஒரு முறை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டு மூலையில வந்து பேரிச்சம்பளம் குமிஞ்சு போய் வருது, கொஞ்சம் பேரிச்சம்பளம் குமிஞ்சு வருது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் என்ன இது அப்படிங்கிறாங்க. பிலால் என்ன இது அப்படிங்கிறாங்க. உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார சொல்லலாம், இது வந்து பைத்துல் மால்ல உள்ள பொருள் தான், பைத்துல் மால்ல உள்ள பொருள் உங்களுடைய பங்குல கிடைச்சது, உங்களுடைய பங்குக்காண்டி வந்தது. நான் தான் என்ன பண்ணேன், உங்களுடைய கட்டளைப்படி எல்லாத்தையும் ஏழைகளுக்கு தர்மம் பண்ணிட்டு இந்த கொஞ்சோண்டு பேரிச்சம்பளத்தை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னு சொன்னா திடீர்னு உங்க விருந்தாளி யாராவது வந்துட்டாங்கன்னு சொன்னா நீங்க சிரமப்படுறீங்க, பார்த்து பாவமா இருக்குது. சொன்னே ஏற்கனவே திடீர்னு ஒரு சாவி வந்துடுறாங்க, நபிசுலாஜ் பண்றாங்க, வீட்டுல ஏதாவது சாப்பாடு கிடையாது, வீட்டுல ஒண்ணு இல்ல, சாப்பாடு கிடைச்சுறாங்க, நீங்க யாராவது என் விருந்தாளியை கூட்டு போய் சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு சொல்லி. அப்ப இதை பார்த்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நம்ம வீட்டுல கொஞ்சம் பொருள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம இந்த மாதிரி கேட்க வேண்டியது இல்ல. அதனால உங்க வீட்டுல வர விருந்தாளிக்காண்டி ஆதுல் அபியாஃபிக்க யார சொல்லலாம், உங்களுடைய விருந்தாளிகளுக்காண்டி இதை சேமிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கண்டிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, லா தஹ்ஷ மின் தில் அர்ஷி இக்லாலா, லா தஹ்ஷ மின் தில் அர்ஷி இக்லாலா. என்ன பிலாலே, நான் உங்களை எவ்வளவு நம்பிக்கையா நான் நினைச்சிட்டு இருந்தேன், அர்ஷில இருக்கக்கூடியவன் ரிஸ்க் தர மாட்டான் நீங்க நினைக்கிறீங்களா, அரசுல இருக்கிற ரிசுக்கு தராம நிறுத்தலாம் பயப்படுறீங்களா, அப்படிலாம் எதுவும் சேமிச்சு வைக்காதீங்க, இது உடனே ஏழைகள் தர்மம் பண்ணுங்க அப்படின்றாங்க. உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவசரமா தர்மம் பண்ணிடுறாங்க. இதே மாதிரி அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில இன்னொரு சம்பவம் நடக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும் சொன்னா வீட்டுல ஒண்ணும் இருக்காது, அது பிலால் ரலியல்லாஹு கூப்பிட்டு யார்ட்டையா கடன் வாங்கி ஒரு உதவி செஞ்சுங்க அப்படின்றாங்க. யார்ட்டையா கடன் வாங்கி ஒரு உதவி பண்ணிடுங்க, யார்ட்டையா கடன் வாங்கி இந்த அடிமையை உரிமை விட்டுருங்க, யார்ட்டையா கடன் வாங்கி ஒரு சாப்பாடு போடுங்க அப்படின்றாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தான் பொறுப்பா இருந்தாங்க, அரசாங்க கருவூலத்திலே பொறுப்பா இருந்தாங்க. அரசாங்க கருவூல பெரிய சேமிச்சு எல்லாம் ஒண்ணு இருக்காது, கஜானா காலி கஜானா காலி நீங்க சொல்றாங்களே, உண்மையிலே அந்த காலத்து கஜானா காலியா தான் இருந்திருக்கும். அதாவது ரசூல் என்ன பண்றாங்க, கடன் வாங்கி உதவி செய்ய சொல்றாங்க. பிலால் அந்த மாதிரி பண்றாங்க. ஒரு நேரத்தில் ஒரு மனிதர் ஒரு வராரு, வந்து யார சொல்லதான், என்னுடைய எஜமான் வந்து என்ன ரொம்ப சித்தவாதப்படுத்துறாரு, நீங்க தயவு செஞ்சு என்ன வந்து உரிமை விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்ன உடனே நபிசுலாசன் விசாரிக்கிறாங்க. அவர் சொல்றது அவர் எஜமான் உண்மையில சித்திரவாதப்படுத்துறாங்க தெரிஞ்ச உடனே அது பிலால் ரஜினு சொல்றாங்க, பிலாலே அவங்கள வந்து ஏதாவது கடங்கடை வாங்கி அவங்களை உரிமை விட்டுருங்க அப்படின்றாங்க. பிலால் ரஜினு யார்ட்ட கடன் வாங்கலாம்னு யோசிக்கும் போது பார்த்தா எல்லா சகாபாக்களையும் கடன் பட்டுருக்காங்க, எல்லா சஹாபியும் கடமட்டிருக்காங்க, யார்ட்டையும் கடன் கேட்க முடியல. அப்பதான் பாக்குறாங்க ஒரு முஸ்லீம் கோத்தம் வர்றான், மக்காவினுடைய ஒரு யூதன் முனாஃபிக் கோத்தம் வர்றான். வந்து அவன் என்ன பண்றான்னு சொன்னா அவர் பிலால்கிட்ட ரொம்ப நயமா பேசுறான். என்ன சொன்னா, பிலாலே நான் இருக்கும்போது நீங்க பயப்படுறீங்க, எதுனா சரி நம்மட்டும் அதெல்லாம் தப்பு இல்ல. இன்னைக்கு இதுல மார்வாடிகளை பாக்கலாம், மார்வாடிகள் என்ன பண்ணுவான், பாய் நீங்க பயப்படாதீங்க, பாய் நம்மள இருக்கிறான், எது இருந்தாலும் நம்மள்கிட்ட கேளுங்கோ, ஏன்னா சும்மா தர்ற மாதிரி கடைசியில அவனுக்கு ஒரு அடிமையா மாறிடுவாரு, அது நடக்கும். அந்த மாதிரி அந்த முனாஃபிக் என்ன சொன்னா அப்படின்னு பிலால் இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, ஏதாவது நான் இருக்கும், எப்ப உதவி வேணாலும் சரி என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு கடன் தர்றேன் அப்படின்னா. உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, அந்த முனாஃபிக்கோட பேச்சை நம்பி என்ன பண்ணாங்க, யூதனுடைய பேச்சை நம்பி டக்குன்னு கடன் வாங்கி என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹி சொன்ன அந்த அடிமையை உரிமை விட்டுட்டாங்க, அந்த இதமான பணத்தை கொடுத்து வாங்கி உரிமை விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு 15 நாள் போச்சு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றதுக்காண்டி போய்கிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா அவங்க கழுத்துல ஒரு துணி வந்து விழுது, கழுத்தை முடிக்கொத்த இழுக்கலாம். அது பிலால் அப்படின்னு நிலத்துற மாதிரி யாரும் தெரியும் பார்த்தா அந்த கடன் கொடுத்த யூதன் நிக்கலாம் பின்னாடி. சொல்றான், பிலாலே என்னாச்சு, வாங்கின கடன் என்னாச்சு, வாங்கின கடன் என்னாச்சு அப்படிங்கிறான். இப்ப பிலால் சொன்னாங்க, என்ன பண்ணு, தவணை முடியலையே, நீ கொடுத்த தவணை முடியலையே. அப்ப அவன் சொல்றான், இன்னும் 4 நாள் இருக்கு, 4 ராத்திரி தான் இருக்குதுனும், எத்தனை ராத்திரி, 4 ராத்திரி, இந்த 4 ராத்திரிக்குள்ள வாங்கின கடன் வரலன்னு சொன்னா மோல ஒன்னு அடிமையாகிடுவேன். பிலால் ரலியல்லாஹு பயமா போச்சு, ஏற்கனவே அடிமையா இருந்தப்பட்ட பாட போதாதா, மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சேன். அந்த இரவுல அவன் கழுத்துல கையில போட்டு முறுக்கினதையும் அந்த துணியை போட்டு இழுத்ததையும் யோசிச்சு பயம் ஆகி போச்சு. நேரம் அன்னைக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஓடி வந்தேன், இஷால ஓடி வந்த ரசூலுல்லாஹி, யார சொல்லா இந்த மாதிரி ஆயிப்போச்சு, இந்த மாதிரி அவன் கழுத்துல வந்து துணியை போட்டு முறுக்கி சொல்றான், இன்னும் 4 ராத்திரி தான் இருக்குது, இந்த 4 ராத்திரிகளை பணத்தை வைக்காட்டா உன்னை அடிமையாக்கிடுவேங்கிறான். யார சொல்லா எனக்கு என்ன பண்ணனே தெரியல. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இன்னும் யார்ட்டே கடன் வாங்கி அவங்க கிட்ட நடச்சு ஈஸியா சொல்றாங்க, யார்ட்டே கடன் வாங்கி அவங்க கிட்ட நடச்சு அப்படின்றாங்க. யார சொல்ல, யார்ட்டே போய் கடன் கேக்குறது, எல்லா சாஹிபிட்டு கடன் பட்டாச்சு, பைத்துல் மால்ல ஒண்ணும் கிடையாது, நீங்க இருக்கிற பணத்தை அப்புறம் குடு குடுன்றீங்க, எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து தர்மம் பண்ணிட்டேன், ஒண்ணுமே கிடையாது, என்ன பண்ணீங்களோ தெரியாது, நான் அடிமையாவது சுதந்திரமா இருக்கிறது உங்க கையில தான் இருக்குது அப்படின்னு துடிக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் இருக்கு, அல்லாஹ் உதவிச்சோம், ஏன் இப்படி அலறிருக்கேன் அப்படின்ட்டு நிம்மதியா போய் படுங்க அப்படின்றாங்க. அன்னைக்கு இரவு படுத்துட்டு தஹஜ்ஜுத்துக்கு பாங்க சொல்றதுக்கான பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. Tajud bangun suruh tu kan dia, Bilal ada nama masjid Nabawi korang kan? Angka masjid Nabawi ku mula dia orang naal, watak ni kide, watak tu nariye nariye saman gelud. Hingga beli orang lantas saman itu rendah watak. Rasulullah Sallallahu Tajud tu lalu kan tu korang kan? Bilal apa arta orangnya, senyuman macam orang kan? Enna Allah marudu ipuri alar ni kan? Allah marudu ipuri turu kiri kan? Patingila, niat ni suruh ni kan? Allah ni kena beri tahu patingila, naal watak nariye, angka watak am sumak kuri alauk biabara purlode, Allah ni kena rizq tanda kan? Yara yang kanggali pangan kita korang kan? Ida vitam karang ni kan pongan? Apa Soalnya Bilal itu nampak senyuman setahun mudi lah. Fajar itu orang ni apa tangan? Nyerah jannah itu bakti kepada Nabi Sallallahu Alaihi Wasallam. Rasulullah itu nampak malam ini. Power nampak fajar itu orang jannah itu bakti kepada. Majin awalnya kabur tuan lagi. Anak jannah itu bakti kepada. Anggur Rasulullah itu nampak ziarah senjut bandar orang. Hal Bilal itu nampak melihat. Siapa paham? Rasulullah kalau murti orang nampak jadi orang main itu pongo. Apa tangan? Anggur beriye. Ipa ini apa nak beriyo? Apa tinggal madri? Rasulullah itu kalau murti ziarah bandar main itu pongo. Apa tinggal? Pain itu pergi dalam pohon orangnya, Nabi Sallam katakan, Bilal mikirnya orang itu seperti ini. Bilal orang itu yang Rasulullah orang Iru itu nupudah dina orang itu. Kelalaian kita sih karena itu, itu kelalaian karena ada saja, darma mani aja. Biar Iru itu nupudah biar orang itu, apa ini orang. Apa dia? Sebab ada ini darma mani orang. Apa ini jolte? Nabi Sallam marah nari Isha kepada orang. Isha ke pohon itu semua mid nadiratri kalinya pergi. Nadiratri kalinya pergi. Nyer Nabi Sallam itu marah. Bilal orang kalau terang. Enak ratri anda Iru itu nupudah dina mikirnya ini juga. Ada darma mani tinggal kurting lagi liya. Makluk selalu penting lah, iliya, baru makluk ke, apa ini orangnya? Iliya, arah sana kalau fajar terus orangnya selalu pernah duduk lah. Ada papa, ini ratri pernah tuh kan iliya? Mana berita, darma mantu apa dah? Apa ini nak? Soalnya anda lalu ke, tanak ke orang kuli, sundaman anbeli paham dalam sari, baitul malak orang kuli panamaran dalam sari, iliya, semua baru cote, ada baru makluk ke tan payen betah, apa ini kerana lah? Naim selalallah arah sana, kalau orang urdi arah dengan, ada bilal arah iliya Allah tuhanu, karuulat tak incar jar dengan, baru paham dengan lah? Naim selalallah arah sana, ini mari karieng lah, iliya, ada bilal arah iliya Allah tuhanu teriom. Kaya ini dengan ini dengan arah leh, firmanah selalallah arah sana orang kuli, Madinah leh. Yang mana warga ke kerinci itu kembali, Rasulullah Sallallahu Alaihi Wasallam wafat nairat leh, hadis bilal rajin lah terkhat miah biadana pernah. Aduk muna di mana itu jenah, Fateh Makkah nalar. Fateh Makkah victory ada kembali, firman Sallallahu Alaihi Wasallam victory biar dah. Ratham sindamal, ratham kati kati yang damal, ratham sindamal, Makkah okol nolai rangan. Makkah victory ada. Victory anu mana Nabi Sallallahu Alaihi Wasallam nairat kabut lah nolai rangan. Kabut lah nolai jah, firman Sallallahu Alaihi Wasallam sendu muna biadana nolai rangan. Hadis bilal rajin lah nuhunne, hadis Usama rajin lah utlanuhunne, inno arta Usmani mana Talha rajin lah utlanuhunne. இந்த மூணு பேர் தான் நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க இந்த மூணு பேர்மே யார் நமக்கு தெரியும் உஸாமா அலைஹி யாரும் தெரியும் யார் இந்த உஸாமா ஆப்கானிஸ்தான்ல ஒளிஞ்சிருக்காரவரா ஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு பேரன் பிலால் அதுன்னு தெரியும் இன்னொரு உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க யாருன்னு சொன்னா இவங்க தான் வந்து பரம்பரையா காபத்துல்லாஹ்வுடைய முத்தவள்ளி காபத்துல்லாஹ்வுடைய சாவி இவங்க கையில தான் இருக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கும் பொழுது சில சமயம் கேட்பாங்க உஸ்மான்ட்ட உஸ்மான் அவர் காஃபிரா இருப்பாரு உஸ்மானே எனக்கு அந்த காபத்துல சாவியகம் தாங்க உள்ள போய் தொழணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்ன உடனே கேவலப்படுத்தி அனுப்பிடுவாரு உஸ்மான் என்ன பண்ற ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேவலப்படுத்தி அனுப்பிடுவாரு அந்த உஸ்மான் இப்ப அப்படியே ஓரமா ஒதுங்கி போய் நிக்கிறாரு ஓரமா என்ன பண்றாரு ஒதுங்கி போய் நிக்கிறாரு எந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நம்ம சாவி தர மாட்டேன்னு சொல்லி நம்ம கேவலப்படுத்துறோமோ அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில காபத்துல்லாஹ்வுடைய சாவி வந்துருச்சு அவங்க உள்ள போறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இருக்கிற சிறையில போறா கட்டையால அடிச்சு தன் கையில வச்சிருக்க அசாவல தள்ளி தள்ளி கீழே தள்ளி குல் ஜா அல் ஹக் வ ஸஹக் அல் பாத்தில் இன் அல் பாத்தில கான ஸஹூகா சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது நிச்சயமா அசத்தியம் அழிந்தே தீரும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஆயத்தை ஓதிக்கிட்டு அத்தனை சிறைகளையும் ஒண்ணா கீழே தள்ளறாங்க முகங்குப்புற விழுது விழுந்த உடனே காபத்துல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலோட சேர்ந்து நாலு சஹாபாவோட சேர்ந்து சுத்தம் பண்ணிட்டு அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுகினுடைய 12 ரக்காத்த காபத்துல உள்ளே தொழுகுறாங்க லுஹாத்துல லுஹா நேரம் காலையில 10 11 மணி இருக்கும் லுஹா நேரத்தை அந்த நேரத்திலே தொழுகையை 12 ரக்காத்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காபத்துல உள்ளே தொழுறாங்க தொழுது முடிச்ச உடனே ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆசை என்ன அப்படினு சொன்னா நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு முஅஜ்ஜினா நியமிச்சாங்க நம்மள ரொம்ப பெருமைப்படுத்துறாங்க அந்த மாதிரி காபத்துலாக்கு நம்மள முத்தவலியா நியமிச்சிருந்தா நல்லா இருக்கும் எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படினு சொல்லி அதான் காபத்துல்லாஹ்வுடைய சாவி தனக்கு கிடைக்காதா அப்படினு சொல்லி பிலால் என்ன ஆசை பண்றாங்க அப்போ அலி ரஜியல்லாஹு அன்ஹு பண்றாங்க காபத்துல்லாஹ்வுடைய சாவி தனக்கு தான் கிடைக்கும் அவங்க நினைக்கறாங்க உஸ்மான் இப்னு தல்ஹா இருக்கார் ஒரிஜினல் முத்தவலி அந்த காலத்திலே பரம்பரை முத்தவலியா இருக்கிறவர் அவர் வந்து ஒதுங்கி ஓரமா நிக்கிறார் ஏன்னு சொன்னா இனி ரசூலுல்லாஹ் நம்ம கைக்கு சாவி தரப்றாங்க முஸ்லிம் கைக்கு போயிடுச்சு சாவி முஸ்லிம்கள் கைக்கு போயிடுச்சு அவங்க தொழ ஆரம்பிச்சாங்க ரசூலுல்லாஹி தான் இனி யாரை பிரியப்படுறாலும் அவங்க கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சகோதரனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல அவுட்டு வெளியே வர்றாங்க அல்லாஹ் சுபஹானத்துல ஆயத்து இருக்கிறான் இன்னல்லாஹ் யாமருக்கும் அன் தத்துல் அமானத்தில அஹ்லிகா நபியே நீங்கள் காபத்துல்லாஹ்வுடைய சாவியை உஸ்மான் இருந்து அமானிதமா தான் வாங்கினீங்க அந்த வாங்கிய அமானிதத்தை அப்படியே ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இருக்கிறான் அப்படின்னு உடனே நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாவியை கொண்டு போய் உஸ்மான ஓரமா ஒதுங்கி போய் நிற்கிறார் பாருங்க உஸ்மான் ரசூலுடைய மருமகன் அந்த உஸ்மான் இல்ல இது உஸ்மான் இப்னு தல்ஹா உஸ்மான் இப்னு தல்ஹா இவங்க வேற. அப்ப அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒதுங்கி நிக்கிறாங்க. அவங்கள்ட்ட கொண்டு போய் சாவியை கொடுத்து, உஸ்மானே அல்லாஹ்வே சொல்லிட்டா உங்களுக்கு சாவி கொடுக்க சொல்லி, இனி கியாமத்து நாள் வரை உங்களுடைய பரம்பரை இனத்துல தான் சாவி இருக்கும், உங்களுடைய பரம்பரை தான் சாவி இருக்கும் ரசூலுல்லாஹி ஒப்படைச்சிட்டு வந்தாங்க. இந்த சம்பவம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துனா, உடனே அங்கேயே கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ஹேர் கொஞ்ச நேரத்திலேயே லோஹர் நேரம் வருது, வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து ஒவ்வொருத்தரும் பிலாலை திட்டுறாங்க, இந்த முகமது இப்படி நம்மளை கேவலப்படுத்தக்கூடாது, இப்படி கேவலப்படுத்தக்கூடாது. ஒருத்தன் சொல்றான், இந்த முகமதுக்கு பாங்க சொல்றதுக்கு இந்த அடிமையை விட்டா ஒரு ஆள் கிடைக்கலையா, இந்த நீகுரோ விட்டா ஒரு ஆள் கிடைக்கலையா. ஹாரித் இப்னு ஹிஷாம் அபுஜஹலுடைய தம்பி, அபுஜஹலுடைய தம்பி ஹாரித் இப்னு ஹிஷாம் சொல்றாரு, பின்னாடி அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. அவர் வரலாறு சொன்னோம், யாருங்க அந்த மூன்று சஹாபிகள் போர்க்களத்தில் கடக்கும் பொழுது இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை வரலாறு சொன்னோம்ல, ஒருத்தருடைய தண்ணி இன்னொருத்தருக்கு, இன்னொருத்தர் தண்ணி இன்னொருத்தருக்கு, அதுல ஒருத்தர் ஹாரித் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்துல தான் குடிக்க வேண்டிய தண்ணியை கூட அடுத்தவங்களுக்கான தியாகம் பண்ணிட்டு ஷஹீதானவங்க. ஆனா அப்பா அது ஒன்னு இஸ்லாத்தை ஏத்துக்கல. அவன் சொல்றாங்க, நான் ஏன் தான் இந்த குடுமையெல்லாம் பாக்குற உயிரோடு இருக்கிறேன், நான் இந்த குடுமையை பார்க்கறதுக்கு உயிரோடு இருக்கிறேன், காபத்துல்லாவுடைய செவத்துக்கு மேல பிலால் ஏறிட்டு பாங்க சொல்றாரு, இந்த அசிங்கத்தை பார்க்கறது நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களும் துடிக்கிறாரு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குலப்பெருமை, அந்த இனப்பெருமை, அந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவங்க பாகுபாடு எல்லாத்தையும் போட்டு உடைக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த பிலால் என்ன பண்ணாங்க, காபத்துல்லா மேல ஏறி பாங்க சொல்லுங்க, பிலால் காபத்துல்லா மேல ஏறி பாங்க சொன்னாங்க. இப்படிப்பட்ட சிறப்பு கிடைச்சது அவங்களுக்கு. பின்னால் நாயம் சலாஹ் எல்லாத்தையும் மதினாக்கு வந்துறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு ரபீஉல் அவல் மாதம் 12 நாள் திங்கட்கிழமை அதிகார நேரத்தில் நாயம் சலாஹ் முடிச்சுட்டு பேரை சொன்னோட வாயில வார்த்தை வரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொன்னோட வாயில வார்த்தை வரல. இவ்வளவு காலமா நமக்கு உயிரோடு உயிரா இருந்த நாயும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை போர்த்தப்பட்டிருக்கிறாங்க. இப்ப நம்ம நாவல எப்படி ரசூலுல்லாஹி பத்தி புகழ்றது அப்படி தெரியாம அந்த ஞாபகம்லாம் வந்து அப்படியே வார்த்தை வரணும், கோழி கேள்வி அழுகுறாங்க, அப்படியே காதல கையை வச்சுட்டு பாங்கு வார்த்தை அடுத்த வார்த்தை வரமாட்டேங்குது, குலுங்கி குலுங்கி அழுகுறாங்க, சஹாபாக்கள் எல்லாரும் சேர்ந்து அழுகுறாங்க. ஒரு வழியா அன்றைய தொழுகையை அழுது முடிச்சு தொழுது முடிச்சாங்க. அசலுக்கு அதே மாதிரி பாங்கு சொல்றாங்க. அதே மாதிரி நாயும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்படும் வரை ஒவ்வொரு வக்தும் பிலாலுடன் பாங்கு சொல்றாங்க. ஒவ்வொரு வக்திலையும் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது வார்த்தை வராம துடிக்கிறாங்க, அழுறாங்க, தேம்புறாங்க, எல்லா சஹாபாக்கள் கிடந்து அழுகுறாங்க. அழுது முடிச்சன சகோதரர்களே, ஒரு வழியா நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அதற்கு பிலால் ரலியல்லாஹு நேர அபூபக்கர் வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வர்றாங்க. அபூபக்கரே, தயவு செஞ்சு முஅ்தின் வேலையில இருந்து எடுத்துருங்க, முதன் வேலையில இருந்து என்ன எடுத்துருங்க. ஏன் சொன்னா, எனக்கு நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருக்கும் போது நான் கம்பீரமா பாங்கு சொன்னேன், ஆனா இப்ப எனக்கு அந்த அஷ்ரத் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும் போது அந்த வார்த்தை எனக்கு வரமாட்டேங்குது, எனக்கு அழுகுதான் வருது. அதனால தயவு செஞ்சு என் முதன் வேலையில எடுத்துருங்க, நான் இனிமே பாங்கு சொல்ல விரும்பல அப்படிங்கிறாங்க. அப்ப பிலால் அபூபக்கர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, சரி அப்ப என்ன பண்ண போறீங்க பாங்கு சொல்லாட அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய பாதையில அப்படியே போய் நான் ஜிஹாதில் செஞ்சு அப்படியே ஷஹீதாயிட போறேன், அல்லாஹ்வுடைய பாதையில அப்படியே புறப்பட்டு போய், ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பாசம் வச்சிருந்த, பிரியம் வச்சிருந்த அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு போயிட்டாங்க, அதனால இனிமே நான் உலகத்துல மதினால வாழ்றதுலேயே அர்த்தம் இல்ல, அதனால நான் வந்து அப்படியே அல்லாஹ்வுடைய பாதையில போயிட போறேன், அப்படியே ஜிஹாத் செஞ்சு அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாயிட போறேன். ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே அவங்களுக்கு விருப்பமான காரியம் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யறதும், அதுக்காண்டி ஷஹீதாவறதும் தான் அவங்க வாழ்க்கையில ரொம்ப விருப்பப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல சொன்னாங்க, உரீதன் உகாத்தில ஃபீ சபீலில்லா ஃஉக்தல் சும்மா உஹியா சும்மா உக்தல் சும்மா உஹியா சும்மா உக்தல் எனக்கு வயசாகி போச்சு, என்னுடைய மூர்த்தி எப்போ வருமோ தெரியல, எனக்கு உங்களை மாதிரி நல்ல ஆலோசகர்கள் இருந்தாதான் எனக்கு வந்து ஆலோசனை கிடைக்கும், நீங்க இந்த மாதிரி திடீர்னு விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா நாயம் சல்லல்லாஹு விட்டுட்டு போன பொறுப்பை நான் மட்டும் எப்படி என்னால சமாளிக்க முடியும்னு சொல்லி அது பிலால் அபூபக்கர் தேம்பி தேம்பி அழுகுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பிரியத்துல விட்டுட்டு என்ன விட்டு போயிட்டீங்கடா, நான் மட்டும் இந்த பொறுப்பை வச்சுட்டு என்ன பண்ண முடியும், தயவு செஞ்சு அப்படிப்பட்ட முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழுகுறாங்க. இந்த அழுகையை பார்த்த உடனே அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, அபூபக்கர் கேட்கிற மாதிரி இல்ல. கடைசியில பிலால் சொல்றாங்க, அபூபக்கர் கொடுக்கிறே இன் ஆத்தாக்கனிலி நப்சிக்க அன் அக்கூடமாக்க நீங்க ஒரு காலத்தில் உபயோகித்து கலப்பிட்டேந்து என்னை காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கி உரிமை விட்டீங்களே, அப்படி உரிமை விட்டது உங்க கூடவே நான் வச்சிருக்கிறதுக்காண்டியா? அப்படி உங்க கூட வச்சிருந்தா உரிமை விட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் ஹயாத்து ஃபுல்லா உங்க கூட இருந்து போத்தா போயிடுறேன். இல்ல அல்லாவுக்காக வேண்டிய உரிமை விட்டீங்கன்னு சொன்னா சொல்லுங்க, என்ன அல்லாட பேர போக விடுங்க அப்படின்றாங்க. அதை தவுபக சித்தேக் ரதியல்லாஹு இந்த வார்த்தை கேட்ட உடனே உமா ஆத்தாக்கத்தை இல்லால் இல்லா அப்போ உமா பிலாலே நான் உண்மை உரிமை கொடுத்தது நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் சத்தியமாக அவனுக்காக வேண்டித்தான் அவங்களை உரிமை விட்டேன், நான் ஏன் கூட இருக்கணுங்கிறதுக்காண்ட இல்ல, அதனால நீங்க விருப்பப்பட்டா போங்க அப்படின்றாங்க. அபுபக்கர் ரதியல்லாஹு இந்த வார்த்தை கேட்ட உடனே பின்னர் பிறகு பிலால் யோசிச்சு பாக்குறாங்க, அவங்களால அபுபக்கர் ரதியல்லாஹு அழுத நினைச்சு முக்கியமான எப்ப முஸ்லீம் ஆயிட்டாங்க அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க உமரை பாக்குறதுக்காண்டி. அந்த நேரத்துல பிலால் பழைய ஆடையில அதாவது பிலால் வர்றாங்க, அபூ சுஃபியான் பக்கத்துல உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே ரசூல் உமர் என்ன பண்றாங்கன்னா முதல்ல பிலால வர சொல்லுங்க அப்படின்றாங்க. பிலால் இதெல்லாம் உள்ள போயிடுறாங்க. அப்பதான் அந்த அனுமதி கேட்க போறாங்க, நான் போக போறேன் அதனால எனக்கு அனுமதி அனுமதி கேட்டு போறேன் உள்ள போறாங்க. உள்ள போனா இது அபூ சுஃபியானுக்கு உள்ளத்துல ஒரு மாறி ஏற்படுது. அபூ சுஃபியான் வந்து குறைசியில ஒரு பெரிய கண்ணியமான தலைவர், குறைசி குலத்தை சார்ந்தவர், ஹாஷிமி வம்சத்தை சார்ந்தவர், ரொம்ப ஒரு மரியாதையான தலைவர். அப்ப தான் கூட இருக்கக்கூடிய இன்னொரு குறைசி தலைவருக்கு சொல்றாரு, இது என்ன உமர் பண்றது கொஞ்சமா நியாயமா இருக்குதா? நம்மளாம் வந்து குறைசி குலத்திலே பெரிய தலைவர்கள், நாமெல்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இப்ப வந்தார் அந்த அடிமை, அவர் நேரம் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாரு, இது உமருக்கே நல்லா இருக்குதா அப்படிங்கிறாரு. அவ பக்கத்துல கூட குறைசி தலைவர் சொல்றாரு, இந்த அளவுக்காவது நம்மள உமருடைய தர்பார்ல உட்கார வச்சிருக்காரு, அதுல சந்தோஷப்படுங்க. ஏன்னு சொன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதிலே பிரச்சாரத்தை பிலாலுடைய காதிலே எப்பொழுது போட்டாரோ அப்பொழுதுதான் உங்களுடைய காதிலையும் போட்டாரு, என் காதிலையும் போட்டாரு. நபிசுல்லாஹி தௌஹீத் பிரச்சாரத்தை எப்ப பிலாலுடைய காதில் சொன்ன, அதாவது எப்ப பிலாலுக்கு சொன்னாங்களோ அப்பதான் உங்களுக்கு எனக்கு சொன்னாங்க. ஆனால் பிலால் ஏற்றுக்கொண்டு அவங்க செஞ்ச தியாகம் எங்க, நாம ஏற்றது எப்போ? நாம ஹிஜ்ரி 10ல நாயம் சுல்லாத்துக்கு எல்லா வெற்றியும் வந்து மக்கா வெற்றியான பிறகு நாம இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம். ஆனா அவர் பட்ட கஷ்டம் என்ன? அதனால அவருக்கு ஏணி வச்சாலும் நம்மளாம் எட்டாது. ஆகவே உமர் வந்து எப்பவுமே தப்பு பண்ண மாட்டாங்க, யார் யாருக்கு என்னென்ன அந்தஸ்து கொடுக்கணுமோ அந்த அந்தஸ்து தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த குரேஷி தலைவர் சொல்றாரு. கயர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு சபைக்கு அதாவது பிலால் போன உடனே அடிக்கடி அதுக்கு உமர் சொல்லுவாங்களா, அபூபக்கர் சையீதுனா வாத்தக சையீதுனா, அபூபக்கர் சையீதுனா, அபூபக்கர் எங்களுடைய தலைவர், அபூபக்கர் யாரு எங்களுடைய தலைவர், அவர் எங்களுடைய இன்னொரு தலைவரை உரிமை விட்டார். அது யாரு? பிலாலுதீன். அதாவது ஒரு கருப்பு நீக்ரோ அடிமை மற்ற மக்களால் மிருகத்தை விட மோசமாக மதிக்கப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானுக்கு பிறகு அந்த ஈமானுக்காக வேண்டி கொண்ட தியாகத்துக்கு பிறகு எப்படிப்பட்ட மரியாதை கொடுக்கலாம் பாருங்க. உலகமே பார்த்து பயந்து ஜாதரத்தை உமர் ரலியல்லாஹு பார்த்து அந்த உமர் ரலியல்லாஹு பிலால பார்த்து சொல்றாங்க, அபூபக்கர் சையீதுனா, அபூபக்கர் எங்களுடைய தலைவர், வாத்தக சையீதுனா, அவர் எங்களுடைய தலைவரை உரிமை விட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். பிலால் ரலியல்லாஹு அபூபக்கர் உமருடைய பேச கேட்காம எனக்கு நீங்க அனுமதி தந்து தான் ஆகணும், நான் அபூபக்கருக்கு உதவியா இருந்தேன், ஆனா தயவுசெய்து எனக்கு அனுமதி கொடுங்க போறதுன்னு சொன்ன உடனே அதுக்கு உமர் ரலியல்லாஹு மறுக்க முடியல. பிலால் ரதியல்லாஹு ஷாமுக்கு போயிடுறாங்க. ஷாமுக்கு போன பிறகு அங்கேயே வசிக்கிறாங்க, அங்கேயே வாழ்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதாவது உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஷாம் தேசத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஷாமுக்கு போன உடனே அங்குள்ள மக்கள்லாம் உமர்கிட்ட வந்து அழறாங்க. ஷாமுக்கு ஏன் போறாங்க அப்படின்னு சொன்னா அதாவது உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல பைத்துல் முக்கத்தஸ் மீட்கப்படுகின்றது. பைத்துல் முக்கத்தஸ் யூதர்கள் கையில இருந்து உமர் ரலியல்லாஹு காலத்துல ஆட்சிக்கு மீட்கப்படுது. அப்போ அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரதியல்லாஹு அன்ஹு தலைமையில போன அந்த படையில அதற்கு பிலால் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் போராடி தான் பைத்துல் முக்கத்தஸ் மீட்கிறாங்க. மீட்கும் பொழுது அந்த பாதிரி என்ன சொல்றாங்க, பைத்துல் முகதசுடைய முத்தவல்லியார் பாதிரி என்ன சொல்லிடுறாங்கன்னா, உங்களுடைய அமீர் மூமின் மதினானந்து வரட்டும், நாங்க அவங்க கையில தான் பைத்துல் முகத சாவி ஒப்படைப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அதை துமரல் என்ன பண்றாங்க, நீண்ட பயணம், அதாவது மதினாவிலிருந்து அப்போது ஜோர்டான் போறது, இப்ப ஜோர்டான்ங்கிறது அரை மணி நேரம் ஃபிளைட் மதினாவில் போனாக்கா, அப்ப மதினாவிலிருந்து ஜோர்டான் போறதுங்கிறது அவ்வளவு நீண்ட பிரயாணம். அப்ப நீண்ட பிரயாணத்துக்கு போறாங்க, அதை துமரல் ரதியல்லாஹு ஷாமுக்கு போன உடனே அங்க பைத்துல் முகத சாவியை வாங்கின உடனே மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அதை துமரல் ரதியல்லாஹு உமரே இங்க வந்து நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம், விளையாட்ட பாங்கு சொல்லுங்க சொல்லி அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. நியாயம் சொல்லலாத காலத்துல அந்த பாங்க நான் கேட்கணும் ஆசையா இருக்குது, அதனால கொஞ்சம் பாங்கு சொல்ல சொல்லுங்க அப்படின்றாங்க. அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரம் பிலாலோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுல போய், பிலாலே தயவு செஞ்சு பைத்துல முக்கதஸ் நம்ம கை கிடைச்சிருக்குது, நீங்க மஸ்ஜித் நபவியில பாங்கு சொன்னாலே, காபத்துல பாங்கு சொன்னாலே, நம்முடைய மூணாவது புனித ஸ்தலம் பைத்துல முக்கதஸ், அத ரப்புல் ஆலமீன் என்னுடைய ஆட்சி காலத்துல நம்ம கை கொடுத்துருக்கலாம், அந்த பைத்துல முக்கதஸ்லயும் நீங்க தான் முதல்ல பாங்கு சொல்லணும், அதனால அந்த பாங்கு சொல்லுங்க அப்படின்றாங்க. அது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ஒரேடியா மறுத்துறாங்க, நான் நாயம் சொல்லலாத வஃபாத்துக்கு பிறகு பாங்கே சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் சொன்னா, எனக்கு அசரத் அண்ணா முகமது ரசூல்லான்னு சொல்லும் பொழுது எனக்கு அப்படியே தொண்டையை வந்து அடைச்சிருது, எனக்கு அப்படியே மாரட பொந்துருமோ தோணுது, எனக்கு என்னென்ன மயக்க மாதிரி வந்தது, தயவுசெய்து விட்டுருங்க, எனக்கு ரொம்ப வயசு ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க. அது சகோதரர்களே, அமீருல் மூமினின் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அதற்கு உமர் ரதியல்லாஹு அது பிலாலுடைய கையை பிடிச்சிக்கிட்டு சின்ன குழந்தை அழுகிற மாதிரி அழுகுறாங்க. பிலாலே எங்களுக்காண்டி ஒரே ஒரு முறை சொல்லுங்க, ஒரே ஒரு முறை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிராங்க. சகோதரர், அமீருல் மூமினுக்கு என்ன பவர் சொன்னா இஸ்லாத்துல, அவங்க சொன்னா மற்றவங்க கேட்டாகணும், அவங்க ஆர்டர் போட்டா மத்தவங்க கேட்டாகணும். ஆனா அவருக்கு உமர் ரலியல்லாஹு அப்படி ஆர்டர் போட விரும்பல. யாரு பெருமானா ஸல்லல்லாஹு கௌரவிக்கப்பட்ட ஒரு சஹாபி, பெருமானாவால் கௌரவிக்கப்பட்ட ஒரு அது பிலால் ரலியல்லாஹுக்கு அதுக்கு உமர் ரலியல்லாஹு ஆர்டர் போட விரும்பல. கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க, தயவு செஞ்சு எங்களுக்காண்டி ஒரு முறை பாங்க சொல்லுங்கன்னு சொல்லி. அதுக்கு பிலால் ரலியல்லாஹு அதுக்கு உமருடைய கட்டளையை அந்த வேண்டுகோளை மறுக்க முடியாம பைத்துல் முக்கதஸ்ல நின்று சகோதரர்களே பாங்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த பாங்கு சத்தத்தை கேட்ட உடனே இருந்த அத்தனை சஹாபாக்களுக்கும் அப்படியே நாயகம் ஸல்லல்லாஹு காலத்து சம்பவங்கள் எல்லாம் ஞாபகத்துல இருந்து எல்லாரும் அழறாங்க. அல்லாஹ் அக்பர்ங்கிற வார்த்தை கேட்ட உடனே, இந்த சத்தத்தை கேட்ட உடனே அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பிலாலின் அழுவல, இவங்க தைரியமா பாங்க சொல்லிட்டே வர்றாங்க. ஆனா அஸ்ரத் அண்ணன் முகமது ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சகோதரர்களே இவங்களாலே அழுகை கட்டுப்படுத்த முடியல, அழறாங்க அழறாங்க அழறாங்க, தேம்பி தேம்பி அழுறாங்க, தொண்டை அடைக்குது, அடுத்த வார்த்தை ஹையால ஸலாத் ஹையால ஸலாத் வர மாட்டேங்குது, அப்படி அழுகுறாங்க. ரொம்ப நேரம் அழுது நிக்கிறாங்க, சஹாபாக்கள் அழுகுறாங்க. அழுது முடிச்ச பிறகு ஒரு வழியா சகோதரர்களே பாங்கு சொல்லி முடிக்கிறாங்க. பாங்கு சொல்லி முடிச்ச பிறகு அதுக்கு உமர் ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க, பிலாலே நீங்க மதினாவுக்கு வந்துருங்க, தயவு செஞ்சு எங்களோட இருங்கன்றாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு மறுத்துறாங்க, நான் வந்து இத மதினால வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய பாதையில போராடி போராடி போராடி நான் நிறைய நன்மையில சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன், அதனால இனிமேல் நான் வந்து மதினா பக்கம் வர தயாரா இல்ல, நான் இப்படியே போராடி எங்கேயா போய் மூத்தாயிடுறேன், ஷஹீதாயிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சோதரே அவங்க விருப்பப்படியே ஷாம் தேசத்திலேயே ஹஜரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு தங்கி இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹு ஷாம் தேசத்தை ஆட்சி செய்யும் பொழுது அந்த ஷாம்ல ஒரு பெரிய தொத்து நோய் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லையா, ஒரு பெரிய தொத்து நோய் வந்துச்சு. அந்த தொத்து நோயில அவங்க மூத்தாயிட்டாங்க, மாதிரி ஜபல் ரதியல்லாஹு மூத்தாயிட்டாங்க. 36,000 சஹாபாக்கள்ல 30,000 சஹாபாக்கள் அந்த தொத்து நோயில மூத்தாங்கன்னு சொன்னேன். அப்படி அந்த 30,000 சஹாபாக்களில் ஹஜரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் அந்த ஷாமுடைய தொத்து நோயினால பாதிக்கப்பட்டு பிலால் ரதியல்லாஹு அன்ஹு தங்களுடைய 74வது வயதுல அந்த ஷாம் தேசத்திலேயே மரணிக்கின்றார்கள். சகோதரர்களே அந்த பிலால் ரதியல்லாஹு பாங்கு சொன்ன அந்த பைத்துல் முகத்தஸ், ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே மீட்டெடுக்கப்பட்ட அந்த பைத்துல் முகத்தஸ் மறுபடியும் நம்முடைய முஸ்லீம்களுடைய பலகீனத்தினாலையும் முஸ்லீம்களுடைய ஒரு பொதுபோக்கினாலையும் அசட்டையினாலையும் மறுபடியும் அந்த யூதர்கள் கேட்க போயிடுச்சு. இன்னைக்கு அந்த பைத்துல் முகத்தஸை மீட்பதற்கானிட்டு தான் நம் சார்பாக நம்முடைய சகோதரிகளும் பச்சிளம் குழந்தைகளும் தினம் தினம் போராடி ஷஹீதாய் ஒவ்வொருத்தர் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.